ஸ்ரீ குருப்போ நம. அத்வைத சித்திக்காரர் கிரந்தம் முடிகிற இடத்துல என்னுடைய சித்தி நாலாவது சித்தின்னு சொன்னார். பிரம்ம சித்தி, நைஷ்கர்ம சித்தி, மூணாவது இஷ்ட சித்தி, ரொம்ப நாள் கழித்து நாலாவது சித்தி அத்வைத சித்திங்கிற இந்த புத்தகம் வந்திருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் சுவாராஜ்ய சித்தின்னு ஒரு ஐயாவது சித்தி, இன்னொரு சித்தியும் வந்திருக்கு. சதானந்தர் பண்ணினது அத்வைத பிரம்ம சித்தி. நம்ம கிடைச்ச புத்தகங்கள்ல இவ்வளவு புத்தகங்கள் இருந்துருக்கு. இந்த சுவாராஜ்ய சித்திங்கிறது யார் பண்ணினது அப்படின்னா கங்கா சைந்திர சரஸ்வதி சுவாமிகள் பண்ணியிருக்க. இவர் அநேக புத்தகங்கள் எழுதியிருக்கார். முதல்ல இவர் வந்து யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் கர்நாடகத்துல சொர்ணவர்த்தி முக்கியத்துவம்னு இருக்கு. அங்க போனும்போது அந்த சுவாமிகள் சொன்னார், கங்காதேந்திர சரஸ்வதி எங்க பரம்பரையில வந்தவர். இப்ப இருக்கிறவரும் கங்காதேந்திர சரஸ்வதி தான் சொர்ணவர்த்தி. அப்ப இவருடைய பரம்பரையில வந்து அந்த கிட்டத்தட்ட ஒரு 250 வருஷம் முன்னாடி, இல்லை கொஞ்சம் முன்னே இருக்கலாம், கங்காதேந்திர சரஸ்வதின்னு அந்த வீட்டத்துல இருந்தவர் பெரிய வித்வான், நல்ல அனுபவி, அந்த மாதிரி இருந்தவர். இவர் எழுதின புத்தகம் சுவாராஜ்ய சித்தி, ஸ்லோக ரூபமான புத்தகம், மூணு பிரகடனம் பண்ணியிருக்கார். இந்த சுவாராஜ்ய சித்திக்கு அவரே வியாக்கியானம் பண்ணிட்டார். கல்வல்ய கல்பத் துருமகான்னு பேர். அவரே வியாக்கியானம் பண்ண ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இந்த அபரிதேஷத்தினுடைய சித்தாந்த சங்கிரகங்கிற புத்தகம் இருக்கு. இதுல உள்ள விஷயங்கள் எல்லாம் ஸ்லோக ரூபமாக சங்கிரகம் பண்ணி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. இவர் நாலு பரிச்சேதத்துல உள்ள விஷயத்தையும் அந்த ஸ்லோகத்தை பார்த்தா உடனே இதுதான் விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கும், அவ்வளவு சுருக்கமா பண்ணியிருக்கார். இன்னொரு புத்தகம் சுகாஷ்டகம்னு ஒரு 8-9 ஸ்லோகம், அதுல நித்ரைகுமே பசுவிக்கிறதான் கோவிசேதா. அந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் விசாரமா வியாக்கியானம் பண்ணியிருக்கார் ஸ்ரீ சந்திராபிரேந்திர சரஸ்வதி. இவருடைய சிஷ்யர் அவர் சிஷ்யர் தான் அந்த யோக வாசிஷ்டத்துக்கு தாத்பரிய பிரகாசம்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். மகத்தான வித்வத் வித்வானா இருந்து வித்வத் பரம்பரையும் உண்டாக்கி இருக்காருங்கிறது நன்னா தெரியுது. இந்த சுவாராஜ்ய சித்தி எப்படி வந்ததுங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி பிரம்ம சித்திங்கிறது அத்வைத சித்தாந்தத்தை அந்த காலத்துல இருந்த அந்த துவைத சித்தாந்தங்கள் இருந்தது, தார்க்கிக ஆதிபத்தங்கள்லாம் இருந்தது, அதுல இருந்து காப்பாற்றி அத்வைதம்தான் வேதாந்தன் சொல்லக்கூடிய தத்துவம் அப்படின்னு நிரூபணம் பண்றதுக்காக பிரம்ம சித்திங்கிற புத்தகம் வந்தது. நைஷ்கர்ம சித்தி கூட ஒரு வேதாந்த பிரகரண கிரந்தம் தான். அதுவும் வேதாந்தம் எப்படி ஸ்வரூபத்தை சொல்லிக் கொடுக்கறதுங்கிறத அழகாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய கிரந்தம் சுரேஸ்வராச்சாரியால் பண்ணினது. மூணாவது இந்த இஷ்ட சித்தி, அவரும் வேதாந்தத்துடைய ஒரு பிரக்கிரியை தான் இருக்குன்னு கிரந்தம் எழுதினார். அதுல அவர் என்ன பண்ணினார்னா அந்த அவித்தைக்கு எல்லாம் பிராதானியம் கொடுத்து, இதெல்லாம் மற்ற இடத்துல நிறைய கிடைக்காது, அதுக்காக நான் புத்தகம் எழுதுகிறேன்னு சொல்லி பல சாதிவாதங்கள் எல்லாம் கண்டனம் பண்ணி அவர் புத்தகம் எழுதினார். இதுவும் ஒரு பிராச்சீனமான கிரந்தம். அப்பெல்லாம் வந்து மத்த மதம் ராமானுஜ மதங்கள்லாம் வந்திருக்கல, அதனால அவளுக்கு அதை பத்தி தெரியாது. ஆனா மதுசூதன சரஸ்வதி ஒரு மலாள் கழித்து வந்து வரும்போது அவருக்கு முன்னாடியே வந்து கொடுத்து மத்த மதம் அத்வைதத்தை கண்டிக்கக்கூடிய புத்தகமே பலருக்கு வந்து கொடுக்கும். அப்படி இருக்கிறதே அந்த புத்தகம் ஒரு புத்தகத்துக்கு கண்டனம் பண்ணும்படியான கிரந்தம் அங்கே செய்ய எழுத வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது. மதுசூதன் சரஸ்வதி ஞானாமிரதம் அப்படிங்கிற ஒரு மாற்று கிரந்தத்துக்கு பதில் கொடுக்கும்படியாக அத்வைத சித்தியின் ஒரு கிரந்தத்தை எழுதினார். அதுக்கு மேல பல புத்தகங்கள் வந்திருக்கு. ஆனா இந்த சுவாராஜ்ய சித்தி எப்படி வந்திருக்குன்னா, இவர் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா சித்தி கிரந்தங்களையும் நன்னா பார்த்து அழகி அதை மனசுல வாங்கிட்டு இருக்கார். விசேஷமாக அத்வைத சித்தி, பிரம்மானந்தீயம் இதிலெல்லாம் நல்ல பாண்டித்யம் உள்ளவர் இவர். தர்க்கசாஸ்திரத்துல கேட்க வேண்டாம் அவ்வளவு விசேஷமான பாண்டித்யம் இவருக்கு இருக்கு. ஆனா இவர் வந்து அந்த சண்டை போறத வழிக்கு போகவே இல்லை, இவருக்கு அது அபிப்பிராயம் இல்லை. இவர் சாந்தமா இருந்துட்டு அவருக்கு அவர்கிட்ட யாரு முமுக்குவாக வருவனோ அந்த முமுக்குவுக்கு ஒரு வழி சொல்லி கொடுக்கறதுக்காக இந்த புத்தகம் ஆரம்பிக்கிறேன். இவருடைய இந்த புத்தகக்காரருடைய நோக்கம் என்னன்னா, நான் ஒன்றும் பெருசா மதாந்தர கண்டனம் இதெல்லாம் பண்றதுல எனக்கு ஒன்றும் தாற்பயம் இல்லை, எப்படியோ பொருள் பொருள். ஆனால் என்னுடைய மதத்தை ஒழுங்கா தெரிஞ்சுக்கணும், அதுக்கு நான் வழி பண்ணேன். இதுல என்ன விசேஷம், இது என்னுடைய மதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனையோ கிரந்தங்கள் பொதுவாகலாம் எழுதுனது இருக்கு, அதை பார்த்து முமுக்குகள் தெரிஞ்சுக்கலாம். சாஸ்திரத்தை பார்த்தா தானா தெரிய போறது எல்லா சித்தாந்தங்களும். இந்த கிரந்தம் என்ன கேட்டு கேள்விதான், அந்த கேள்விக்கு பதில் சொல்றார் சாஸ்திரம். இதே மாதிரி இன்னொரு ஒன்று இருக்கு, இந்த சித்தாந்த பிந்துவும் மதுசூதன சக்தி ஒரு புத்தகம் எழுதினார் ஆரோக்கியம். அதுல என்ன கேளுகிறாருன்னா, வேதாந்த சாஸ்திர சிரவணாதசானாம் போதாத குருவே கமபி பிரயத்தனம் அப்படின்னு சித்தாந்த பிந்துக்காக எழுதினார். அப்படின்னா என்னன்னா, வேதாந்த சாஸ்திரங்கிறது பிரம்மசூத்திரம், பாஷ்யம், பாமதி, அது வியாக்கியானம், கல்பதரு, பரிமளன், இப்படி பெருசா போயிட்டு இருக்கு இல்லையா. அதே மாதிரி பஞ்சபாதிகா, விவரணம், அதோடைய வியாக்கியானங்கள், இதெல்லாம் தான் வேதாந்த சாஸ்திரம்னு சொல்றது. வேதாந்தம்னு சொன்னா உபனிஷத்து, வேதாந்த சாஸ்திரம் அப்படின்னு சொன்னா இது வேதாந்த மீமாம்சா சாஸ்திரம்னு சொல்றது. இதுலெல்லாம் சொன்ன விஷயத்தை படிக்கிறதுக்கு ரொம்ப படித்து புரிஞ்சு அதை இதைத்தான் சொன்னார்ன்ற புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு புத்திசக்தி வேணும். புத்திசக்தி மாத்திரம் போறாது, நல்ல பரிசிரமம் வேணும். இவ்வளவு பெரிய புத்தகத்தை இந்த அட்டையிலேருந்து அந்த அட்டை வரை நல்லா பல தடவை வாசித்து பார்த்து என்ன சொன்னாருங்கிறத மனசுல வாங்கி ஜீரணம் பண்ணிக்கிறதுக்கு எல்லாராலையும் முடியாது. அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டா, அவ்வளவு பரிசிரமம் போறாத காரணத்தால பல இடத்துல விஷயம் புரியாமலே இருந்துடும். மேல்வாரியா பார்க்கும்போது சில விஷயங்கள் புரியும், ஆனா நிகூடமா இருக்கக்கூடிய பல விஷயங்கள் புரியாமலே இருந்துடும். அது நல்லா படிக்கிறவாளுக்கு புரிஞ்சாலும் இவாள் கொஞ்சம் ஆலசியம் உள்ளவாளுக்கு புரியாம போகக்கூடாது, அவளுக்கு ஒரு சௌகரியம் ஏற்படுத்துமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சித்தாந்த பிந்துங்கிற கிரந்தம் எழுதுறேன். நான் இங்க எழுதக்கூடிய விஷயம் எதுவுமே சாஸ்திரத்துக்கு வெளிப்பட்டதாக இல்லை, எல்லாமே அந்த சாஸ்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம்தான். அதை குறிப்புக்கு நான் ஒன்றும் புதுசா சொல்லலை இந்த புத்தகத்துல. ஆனால் இது யாரு கண்ணுல பட முடியாதோ, அதாவது மேல்வாரியா பார்க்கும்போது அங்க சொல்லப்பட்ட எந்த விஷயம் மறைந்து இருந்துடுமோ அப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் வெளிப்படும்படியாக இந்த புத்தகத்துல நான் எழுதுறேன் அப்படின்னு மத்துவன சரஸ்வதி அங்க சொன்னார். அவளுக்கு போதாய குருவே கமபு பிரயத்தன் பிரம்மானந்த சரஸ்வதி அங்க எழுதினார். அதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறமும் எதை புரிஞ்சுக்க முடியாதோ அதை எப்படிச்சா புரிஞ்சுக்க முடியும், இதை படிச்சுட்டு அங்க பார்த்தா அங்க இருக்கிறது தெரியும். அது வாஸ்தவம், அதுல இந்த அத்வைதி சதுர்த்தமிச்சாத்துல அதே வேத மந்திரா சேர்க்கிற அந்த ஸ்ருதிக்கு ஒரு அர்த்தம் சொல்லிக் கொடுத்தார். ஆங்கிறத பிரிச்சு ஆ சதைவ சம்வேத மந்திராசி அப்படின்னு அங்க அர்த்தம் வச்சுக்கணும்னு அந்த மாத்வருக்கு பதில் சொல்லும் போது சொன்னார். இதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பாக்கியத்துல இருக்காங்கிறது நமக்கு முன்னாடி தெரியாது, இதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பாக்கியத்தை படிச்சா இதே அர்த்தம் அப்படியே கிடைக்கும் பாக்கியத்துல இருந்து. அதுக்கு முன்னாடி வரை அந்த வாக்கியத்துல ஆங்கர பதம் தனியாக பிரியும், அதே வசம்பேடமக்ராசி ஆ அப்படின்னு பிரிஞ்சிருக்குங்கிறது தெரியவே தெரியாது. அகடே வேடமக்ராசிட்டு தான் நினைச்சில் இருக்கும், ஆனால் இப்படி பிரிஞ்சிருக்குங்கிறது அத்வைதத்துக்காரர் சொல்லி கொடுத்தார். இது சொன்னதுக்கு அப்புறம் பாஷ்யத்துல பார்த்தா அதைத்தான் அங்க அப்படியே தான் அங்க சொல்லியிருக்காருங்கிறது புரிகிறது. ஆக பாஷ்யத்தை பார்த்து புரிஞ்சுக்க முடியாது, ஆனா பாஷ்யத்துல இருக்கு அப்பேற்பட்ட விஷயங்களை எடுத்து சொல்றதுக்காகத்தான் இவரெல்லாம் புத்தகம் எழுதினார். கிட்டத்தட்ட இந்த சுவாராஜ்ய சித்தி கிரந்தம் கூட அப்படியே தான். இந்த புத்தகம் வந்து நமக்கு புதுசா ஒரு விஷயமும் சொல்லிக் கொடுக்க வரல, எல்லாம் அந்த சாஸ்திரத்துல பல கிரந்தக்காரால் எழுதின விஷயங்கள் தான். ஆனா நிரூபணம் பண்ணக்கூடிய செய்தி ரொம்ப அழகா இருக்கு, சுலகமா புரியும்படியா எடுத்து சொல்ற, எதுவுமே சாஸ்திரத்துல இல்லாததே இல்லை. இல்லை இப்ப எப்படி எழுதுறேன், நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டா அதுக்கு அவர் சொல்றார், நான் பண்றதுல இங்க ஒரே ஒரு விசேஷம் தான் இந்த புத்தகத்துல, என்னன்னா முமுக்ஷூணாம் ஹிருத்யம் கிமபி லிகதாமகா சுமத்து, முமுக்ஷுகளுக்கு பிரியமானது மோட்சம் வேணும்னு ஆசைப்படுறவாளுக்கு பிரியமானதாக நான் ஒரு கிரந்தம் எழுதுறேன். சுமத்துரம் அது சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதம் வந்து சாஸ்திரத்துல சொல்லிக் கொடுக்குற மாதிரி அவளை கஷ்டப்படுற கஷ்டப்பட்டு புரிஞ்சிடக்கூடிய விதம் இல்லை. சுலபமா மனசுல ஏறும் படியா படியான சில யுக்திகள் சொல்லி விஷயத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து நாலாவது ஸ்லோகத்துல இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த கிரந்தக்காரன் பரமேஸ்வரனை நமஸ்காரம் பண்ணினார், அப்புறம் குரு நமஸ்காரம் பண்ணினார். குரு நமஸ்காரம் பண்றதுக்கு ரெண்டு தடவை குருவுக்கு நமஸ்காரம் பண்ணியிருக்கேன். ஒண்ணு வந்து குருவுடைய அனுகிரகத்தினால என்ன நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகமாக இருக்கு. அது மாத்திரம் இல்லை, அவருடைய அனுகிரகத்தினாலதான் நமக்கு வந்து ஒரு கிருதகிருத்தியத்துவம் ஏற்படுறது அப்படிங்கிறத ரெண்டையும் அவர் வந்து தன்னுடைய அனுபவத்தை காண்பிக்கிற மாதிரியே ரெண்டு ஸ்லோகமும் எழுதியிருக்கார். நான் ரெண்டாவது ஸ்லோகமாக சொல்றேன், எஸ்மாத் விஸ்வம் உதேதி எத்திர நிவசத்தியந்தே எதப்தேதி எது சத்தியஜான சுகஸ்வரூபம் அவதி துவைத பிரணாசோச்சிதம் எத் ஜாகு ஸ்வபன பிரசுத்திஷு விகாதி ஏகம் விசோகம் பரம் பிரத்யக் பிரம்ம ததஸ்மி எஸ்ய கிருபையா தம் தேசிகேந்திரம் சிதே. இந்த ஜெகத்தானது எதிலேருந்து வந்ததோ பிரம்மத்திலேருந்து வந்தது, எதுல இருந்துட்டு இருக்கோ பிரம்மத்துல தான் இருந்துருக்கு, எதுல போய் முடிவுல லயத்தை அடைய போடுதோ அப்பேற்பட்ட அந்த சத்தியஞான சுகஸ்வரூபம் இருக்கு, அதுவும் அனந்தமாக இருக்கு, மூணு விதமான பரிச்சேதம் இல்லாததாக இருக்கு, அவதி உச்சிதம் துவைத்தம் இல்லாத அத்வைத்தமாக இருக்கு, அவிநாசியாக இருக்கு, இன்னைக்கும் விநாசமடையாத ஒரு தத்துவமாக இருக்கு, அதுவே ஜீவரூபமாக இருந்துட்டு ஜாகிரத் ஸ்வப்ன பிரசுப்தி அப்படிங்கிற இந்த மூணு அவஸ்தைகளுக்கும் சாட்சியாக இருந்துட்டு இருக்கு. உண்மையிலே சோகத்தோடு சம்பந்தப்படாத அஞ்ஞானத்தோடு சம்பந்தப்படாத பரதத்துவமாக இருக்கு, பிரத்யக் பிரம்மமாக இருக்கு, அதுவே நான் அப்படிங்கிறத அனுசந்தானம் பண்ணி இதை தெரிஞ்சுக்கிறது யாருடைய அனுகிரகத்தால நான் தெரிஞ்சின்றேனோ அந்த குருவுக்கு நான் நமஸ்காரம் பண்ணேன் அப்படின்னு சாஸ்திர தத்துவத்தை சொல்லிக் கொடுத்த குருவுக்கு நமஸ்காரம் பண்ணினார். அதுக்கப்புறம் தான் முமுக்ஷுகளுக்காக இந்த புத்தகம் எழுதப்படுறது, அது ஒரு கிரமம் போட்டாங்க. இந்த மாதிரி முமுக்ஷுக்கு இந்த புத்தகம் உபயோகப்படும், சாஸ்திரம் உபயோகப்படும். அதீத வித்யா தான விரத ஜப சமாதான நியமனி விசுத்தஸ்வாந்தானாம் ஜகதிடம் ஆகாரம் விமிருஷதாம் அராகத்வேஷானாம் அபயசரிதானாம் இதமிதம் முமுக்ஷூணாம் ஹிருத்யம் கிமபி லிகதாம. எல்லா முமுக்ஷுகளுக்கு விசேஷம், அந்த முமுக்ஷுகள் எப்படி இருக்கா அத்தியனம் பண்ணியிருக்கா, யாகாதிகள்லாம் இப்ப நித்தகர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ணியிருக்கா, வித்யானா யாகம் தானம் விரதம் ஜபம் சமாதானம் மற்றபடி அவருக்கு சாஸ்திரத்தினால விதிக்கப்பட்ட நியமங்கள், இத்தனை நியமங்களை கடைபிடிக்கிறதுனாலே நியமையின் விசுத்த சுவாந்தானம் சுவாந்தம்னா மனசு அந்த இதெல்லாம் பண்ணி அந்தஸ்கரண சுத்தியை அடைந்தவர்கள். அந்தஸ்கரண சுத்தி வந்தா தான் உங்களுக்கு ஜெகத்து அசாரம் பேசும். அங்க சொல்லியிருக்கா ஜெகத்துல துக்கத்தை பார்த்தால் நமக்கு சட்டின வைராக்கியம் வர மாதிரி இருக்கும், அது வைராக்கிய ஆபாசம். ஜகத்துல துக்கத்தை பார்த்துட்டு வைராக்கியம் வருதுங்கிறது சுகத்தை பார்த்தா உடனே ஓடிவிடும். அதனால இந்த வைராக்கியம் எப்படி வந்திருக்கணும்னா அதனுடைய ஜகத்துடைய உண்மை தெரிஞ்சு உண்மை நிலை தெரிஞ்சு அதனால வந்த வைராக்கியமாக இருக்கணும். துக்கத்தை பார்த்து வைராக்கியம் இல்லை. நீங்க நல்லா பார்க்கலாம், அந்த சாதன சதுஷ்டய சம்பத்தின்னு சொல்ற இடத்துல வைராக்கியம் சொல்லும் போது எதுல வைராக்கியம் சொல்லியிருக்காரு தெரியுமா, சுகத்துல வைராக்கியம் துக்கத்துல இல்லை. விஷாமுத்திரார்த்த பல போக விராக அப்படின்னு சொல்றாங்க. இந்த லோகத்திலேயோ, அதாவது இந்த லோகம்னா இந்த பிறவிலேயோ அடுத்த ஜென்மாவிலேயோ தர்ம பலம் இருக்கே ஒரு சௌக்கியம். எல்லாரும் நினைக்கிறாங்க அடுத்த ஜென்மா நமக்கு நல்லா இருக்கணும், அதுல நல்ல சௌக்கியம் வரணும் அப்படின்னு தானே ஆசைப்பட்டு வரா இல்லையா? அப்ப இந்த ஜென்மாவாகட்டும் அடுத்த ஜென்மாவாகட்டும் அது ரெண்டுலயும் ஒரு நல்லது வரணும்ங்கிற ஒரு ஆசை இருக்கு பாத்தீங்களா, அதுல வைராக்கியம்னு சொன்னேன். ஏன்னா துக்கத்துல வைராக்கியம்ங்கிறது சொல்லப்பிடமா இருக்கு, துக்கம் வேண்டாம்னு எல்லாருமே தான் நான் நினைக்கிறேன், அதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதனால அர்த்தஸ்தல போக விராகா, அர்த்தகாங்கிறது தர்மஸ்தலம் சுகம் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கேன். அதனால அந்த வைராக்கியம் நம்ம சொல்றேன், அது துக்கத்தை பார்த்து பார்த்து வரக்கூடிய வைராக்கியம், துக்கத்து சாதாரண வைராக்கியம், பர வைராக்கியங்கிறது வர்றதுக்கு அதனுடைய இந்த விவேகம் வந்து வரக்கூடிய வைராக்கியம் தான் வரும். அதனாலதான் நித்யானித்ய வஸ்து விவேகம் வந்து சொல்லியிருக்கேன். நித்யானித்ய வஸ்து விவேகம் வரணும்னா இவன் மனசு முதல்ல சுத்தமா இருந்தா தான் வரும், இல்லைனா இவனுடைய மனசு ஜெகத்தை விபரீதமாக காண்பிக்கும். எது அசுத்தமோ அதை சுத்தம்னு காண்பிக்கும், எது துக்கமோ அதை சுகம்னு காண்பிக்கும், மாற்றி மாற்றி காண்பிக்கும். அதனால இதனால அதுல இருந்து வைராக்கியத்தை சம்பாதிச்சுக்க முடியாது. அதனாலதான் அந்தக்கரண சித்திக்காக நித்திய பெருமானுஸ்தானங்கள் இதெல்லாம் வச்சிருக்கேன். அதனால அதிதேஜா தான பிரத ஜப சமாதான நியமனிர் விதுத்தஸ்வாமிதானாம், அதுக்கப்புறம் ஜெகவிதம் அசாரமும் விவரிச்சதாம். அப்படி சுத்தம் சுத்தமான சித்தத்துல ஜெகத்தை வைக்கப்படி பார்த்தா இதுல உள்ள சௌக்கியங்கள்லாம் ஏற்பட்டதா இருக்குன்னு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கு. அசாரம் இதம் ஜெகதுன்னு கண்டுபிடிச்சாங்க. வைராக்கியங்கிறது என்னங்கிறத சொல்லிக் கொடுக்குற வைராக்கியம் அப்படின்னு சொன்னா சில விஷயங்களை பார்த்தால் நமக்கு உடனே ஆசை வரும், சில விஷயங்களை பார்த்தா உடனே துவேஷம் வரும். இது ரெண்டுமே வராம இருக்கக்கூடிய நிலைதான் வைராக்கியம். குறிக்கிற வசதெல்லாம் பார்த்தாலே எரிஞ்சு விழ அளவுக்கு ஒரு துவேஷம் வருதுன்னு சொன்னா இது வைராக்கியம் இல்லை. அராகத்வேஷானாம், ராகம் துவேஷம் இது ரெண்டும் இல்லாதவர்கள். இந்த ராகத்வேஷ நிவர்த்தி எப்படி ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா விவேகத்தினால வந்த நிவர்த்தி. அபயச்சரித்தானாம் ஹிதமிதம், அபயச்சரித்தம்ங்கிறதுக்கு அவரே என்ன வியாக்கியானம் பண்ணினார்னா, அபயச்சரித்தம்னு ஒண்ணு உண்டோ, யாருக்கும் இவர்கிட்டேந்து பயம் இல்லை. சன்னியாசாஸ்திரமும்னு அர்த்தம் பண்ணிக்கணும். சன்னியாசாஸ்திரத்தோட சொரூபம் என்னன்னு சொன்னா என்னிடத்திலேந்து இனிமே யாருக்கும் பயம் கிடையாது. அபயம் சர்வபூதேச்சா மத்தா, என்ன கேட்டு நீங்க பயப்பட வேண்டியதில்லை, யாருக்கும் நான் ஒன்றும் இனிமேல் துரோகம் பண்றது இல்லைங்கிறத சொல்லிதான் சன்னியாசம் வாங்கி. அப்ப அவளுடைய சரித்திரம் எப்படி இருக்கும், ஒரு எறும்பிலேருந்து ஆரம்பிச்சு எந்த ஒரு சின்ன பிராணியிலேருந்து பெரிய பிராணி வரை எதுக்குமே இவாளால கெடுதல் நினைக்கவே முடியாது. அதனால இவாளுடைய சரித்திரத்திலேருந்து இன்னொருத்தர் பயப்பட வேண்டியதே கிடையாது. அதனால அபய சரித்தானாம் அப்பேற்பட்ட மூக்கூனாம் ஹிதம், அவளுக்கு ஹிதத்தை நான் சொல்றேன், ஹிதமிடம் ஹிதம் மாத்திரம் இல்லை ஹிருத்தியம், கேட்டா உடனே புரியும். அப்பேற்பட்ட சுலபமா புரிஞ்சிருக்கக்கூடிய விஷயத்தை சுமந்தூரம் நிகழாமாம், சாஸ்திரமும் இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுத்துருக்கு. நான் சொல்லிக் கொடுக்கறது சுமதுரமாக சொல்லிக் கொடுக்குறேன். குழந்தைகளுக்கு மருந்து போக்கணும், மருந்து வந்து நல்லா இருக்கும் அதை குடிக்கவும் பிடிக்காது. ஆனா அதை உள்ள போடணும்னா என்ன பண்றது, மருந்து எப்படி இருக்கும்னு கேட்கறது வாயில கொஞ்சோண்டு வெள்ளத்தை வச்சுருவான், அது எப்படி இருக்கு நல்லா இருக்கு சிதுப்பா இருக்கு உள்ள இறங்குறது இதுதான் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தபடியா உள்ள மருந்தை விட்டுருவான், அது ஏமா அந்த போய் கொடுத்துடும். ஆனா கொடுத்தா அது நல்லது தானே இதுல வரும். அதனால சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயத்த சுமதுரமா சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு ஆரம்பிச்சா கடைசியில அதே விஷயம் இங்க வந்து நிற்கும். சாஸ்திரத்துல சொல்லிக் கொடுக்க விஷயம் இந்த குருஜிஸ்தானிய அந்த விதத்துல இவர் அழகா சொல்லிக் கொடுக்குறோம். முதல்ல பாருங்கள் எப்படி ஆரம்பித்தார், இந்த புத்தகத்துல மூணு பிரகரணமா அவர் பேசியிருக்கார். முதல்ல அத்தியாரோக பிரகரணம்னு பேரு, அத்தியாரோக பிரகரணத்துல ஒரு மூணு விஷயம் பிரதானமாக இருக்கு. அதாவது முதல்ல லோக மோட்சத்தை பத்தி, மோட்ச சாதனத்தை பத்தி, அதே மாதிரி ஜீவனை பத்தி, ஜெகத்து எதிலேந்து உண்டானதுங்கிறத பத்தி லோகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஐக்கியமத்தியம் இல்லை. ஏன் ஐக்கியமத்தியம் இல்லைன்னா அவளுக்கு தெரியாது. அவளே ஒரு கற்பனையை பண்ணிட்டு தன்னுடைய புத்தியால இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டு ஆளுக்கு ஆள் ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. இதை நாங்க விப்ரதிபத்தின்னு எடுத்துக்கோம். எப்பவுமே விசாரம் பண்ணணும்னு சொன்னா முதல்ல விப்ரதிபத்தி வேணும். ஆளுக்கு ஆள் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கா அந்த விஷயத்துல அப்படின்னு பார்த்தா அது இப்படியே நம்ம யாரோ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டு போக முடியாது. அது வந்து ஒரு முட்டாள்தனமாயிடும். நல்லா தீர விசாரித்து பார்த்து எது சரி அப்படிங்கிறத நம்ம தீர்மானம் பண்ணணும். அதுக்காக தான் வேதாந்த மீமாம்சா சாஸ்திரங்கிறது ஆரம்பிக்கும். இப்ப விசாரம் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல இவர் திருடப்படுத்துறார். விசாரம் பண்ணணும்னா எந்த மாதிரியான விசாரம் பண்ணணும், எப்படி அதுக்கு சாதனம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக் கொடுத்து நம்ம அதாவது ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபம் உண்மையில எப்பேற்பட்டது, அது சத்தியஞான சுகாத்மகமாகத்தான் இருக்கு, சச்சிதானந்த ஸ்வரூபமாகத்தான் இருக்கு, ஆனா அதுல ஏதோ விதத்துல அஜ்ஞானங்கள் எல்லாம் வந்து ஏதோ பண்ணி விட்டுருக்கு, சம்சாரங்கள் எல்லாம் வந்து விபரீதமான இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஆனா நாம வந்து இதை கண்டுபிடிச்சிக்க முடியும். மோட்சத்துக்கு சாதனம் இப்ப தியானம் ஒண்ணுதாங்கிறது தெரியுது. தியானம் ஒண்ணுதான் மோட்சத்துக்கு சாதனம்னு சொல்றதுல இருந்து இவனுக்கு வந்து மோட்சத்துக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய அந்த பந்தம் அஜ்ஞானத்தினால வந்ததுங்கிறது கண்டுபிடிக்கப்படுறது. அப்ப அஜ்ஞானத்தினால வந்த பந்தத்தை போக்குறதுக்காக தியானம் வேணும்னா அந்த தியானத்துக்காக விசாரம் பண்ணித்தான் ஆகும் அப்படிங்கிறத இது முதல் அதிகார பிரகரணம். இரண்டாவது பிரகரணம் வந்து அபவாத பிரகரணம்னு வச்சிருக்காரு. இந்த அபவாத பிரகரணத்துல மகாவாக்கியார்த்தத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அதை பத்தி வரைக்கும் சொல்றேன். எந்த மாதிரி மகாவாக்கியார்த்தம் எப்படி வருது, எந்த உபனிஷத்துல நம்ம சாந்தோபியம் ஒன்னே ஒண்ண பார்த்து ஷட்வித உபக்ரமோபசம் இதெல்லாம் லிங்கங்கள்லாம் வச்சுட்டு அழகாக நிரூபணம் பண்ணுவோம். அது மாத்திரம் இல்லை, எல்லா உபனிஷத்துலையும் அதே மாதிரி உபக்ரம சம்ஹாரங்கள்லாம் இருக்கு, ஒரே விஷயத்தான் சொல்றது அப்படின்னு ஒரு ஏழு உபனிஷத்து தைத்திரிய உபனிஷத்துலேருந்து ஆரம்பித்து அந்த உபக்ரமோக சம்ஹாரம் எல்லாம் காண்பிச்சு தீர்மானம் பண்ணி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மகாவாக்கியார்த்தம், மகாவாக்கியத்தில் நாலு அஞ்சு மகாவாக்கியம் எடுத்துட்டார். அதனுடைய பூர்வோத்தர சந்தர்ப்பத்தெல்லாம் பார்த்து அது எப்படி நமக்கு வந்து பிரத்யக் பிரம்ம ஐக்கியத்தை சொல்றதுங்கிறத திருப்பி சொல்லிக் கொடுத்தார். இதுதான் வந்து நமக்கு இது அபவாத பிரகரணங்கள். இதுல மகாவாக்கியார்த்தத்துக்கு பிராதானியம். மூணாவது கைவல்ய பிரகரணம்னு சொல்லியிருக்கார். அந்த கைவல்ய பிரகரணத்துல முதல்ல சாப்தாபரோக்ஷத்தை தீர்மானம் பண்ணிருக்கோம். சப்தத்திலேருந்து நமக்கு அபரோக்ஷ ஞானம் வருது அப்படிங்கிறத, அதுக்கப்புறம் நம்ம மனசை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு, இல்லாட்டா ஞானம் வராது. அப்ப சித்த நிகிரகத்துக்கு சித்தத்தை வசப்படுத்துறதுக்கு என்ன உபாயம் ஆகும் அப்படின்னு பார்த்து அதனுடைய உபாயங்களை தான் விசாரிச்சிருக்கார். தியானம் வந்தாச்சுன்னா ஒரு ஜீவன் முக்திங்கிறது கிடைக்கிறது. அந்த ஜீவன் முக்தி நிலைங்கிறது என்ன, அந்த நிலையில அவன் எப்படியெல்லாம் இருப்பான், அவனுடைய பொறுப்பானுபவம் எப்படி இருக்கும், இந்த விஷயத்தை பற்றியும் சொல்றார். இதெல்லாம் சொல்லிட்டு கிரந்தத்தை உபசம் ஆரம்பிக்கிறார். இதுதான் இந்த கிரந்தத்துடைய ஆரம்பத்திலேயே கடைசி வரை பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் தான். இதுக்குள்ள அவர் ஒரு பல விஷயங்கள் சாஸ்திரிய விஷயங்களை கற்று பண்ணி தீர்மானம் பண்ணியிருக்கார். ஒரு உதாரணத்துக்கு அஜ்ஞானம் பாவரூபம் அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சை இருந்துட்டே இருக்கு இல்லையா, ரொம்ப நாளா இருந்துருக்கு. அதாவது அத்வைதிகள் முதல் கிரந்தத்தை எங்கே சொன்னாலோ அப்பவே இந்த சர்ச்சை இருந்துருக்கு, அஜ்ஞானம் பாவரூபமா எடுத்துக்க முடியாது அப்படின்னு துவைதிகள் சொல்லிட்டு இருக்காங்க. பழைய துவைதிகள் அதாவது நான் தார்க்கிக்கால் சாங்கியா விவாதம், அதனால அஜ்ஞானங்கிறது ஞானாபாவமா இருக்கணுங்கிற வாதம் இருந்துட்டே இருக்கு. அதெல்லாம் பாவரூபம்னு அதாவது சாஸ்திரத்தை சொன்ன விஷயத்திலேருந்து கொஞ்சம் கூட மாறி போகல, ஆனா யுக்திகள் புதுசா சொல்லுவாங்க. யுக்தியில அதை திருடப்படுத்துறதுக்கு யுக்தி புதுசா சொல்லுவாங்க. நான் மூணு இடத்துல உங்களுக்கு அதை சொல்லுவேன், அப்புறம் இதுல விஷயத்தை சொல்றேன். இந்த அஜ்ஞானம் இருக்கு பாருங்க, இந்த அஜ்ஞானம் வந்து பாவரூபம் அப்படின்னு சொல்றதுக்கு இவர் என்ன சொல்றார், பெரிய தார்க்கிகன் அவனுக்கு வந்து என்ன ஒரு அபிமானம் இருக்குன்னா எனக்கு தெரியாதது இல்லை, இப்ப யாரு என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோட இருக்கான். ஏன்னா அவ்வளவு பரிசிரமப்பட்டு தர்க்கசாஸ்திரத்துல அவ்வளவு பாடம் அவ்வளவு படிச்சிருக்கான். ஆனால் இந்த தர்க்கம் எப்பவுமே இதுக்கு மேல இன்னொரு தர்க்கம் வந்ததுன்னா இது அடங்கும். எத்தனையே நானும் தோக்கர்த்தா அப்படின்னு சொல்லுவான். தர்க்கத்துக்கு பிரதிஷ்டை கிடையாது. ஒன்னு அவனை விட பிரபலமா ஒரு வேதாந்தி வந்து அவனை தர்க்கத்தை கொண்டு மடக்கி நானும் வச்சுக்கிறேன், பதில் சொல்லக்கூடியாம அவன் சொல்லா தளர்றானா? அப்ப நீ யோசிச்சு பாரு, உன்னுடைய அனுபவத்தை உனக்கு என்ன தெரியுது? ஆகா தெரியாம போச்சு அப்படின்னு தெரியுது. அந்த தெரியலேங்கிறது தெரியுது, அது என்னன்னு நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீ வந்து அஜ்ஞானம் ஒத்துதான் இருக்கணும். உனக்கு அனுபவத்தில் அஜ்ஞானத்தை நீ அதுக்காக ஒன்னும் அவன் சொல்றான் அவன் சொல்றான்னு கேட்க வேண்டாம். உன்னுடைய அளவு உனக்கு அனுபவப்படுத்தி இருக்கேன், நீயா புரிஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கிறது அது சொல்ற. அதே மாதிரி இந்த அகண்டாசிசம் என்று வர இடத்துலையும் பெரிய கருத்தை அந்த பிரகிருஷ்ட சந்திரனை திருஷ்டாந்தமா எடுத்துப்பா. அவன் எல்லாம் வேலை பார்த்துட்டே இருக்கான், சந்திர சுரூபம் அவனுக்கு தெரியாது. நிறைய இருக்கு, நட்சத்திரங்கள் இருக்கு, என்னெல்லாமோ நிறைய தெரியுது. இதுல வந்து சந்திரன் எதுன்னு கேட்டு வச்சான், கஷ்டந்திரஹா அப்படின்னு சந்திரனை தெரியாதவன் கேட்டு வச்சான். அப்ப நாம என்ன பதில் சொல்லுவோம்? இந்த பிரிக்க கொஞ்சம் அறிவு பிரகாசத்தோட இருக்கு, அதுதான் சந்திரன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பிரகாச பிரகிருஷ்ட பிரகாச சந்திரஹான்னு இந்த வாக்கியத்துல ஒரு பெரிய விசார். அத்வைதி சொல்லுவான், அந்த ஆள் வந்து மேல பார்க்கும்போது இதுல நிறைய பிரகாசம் இருக்குன்னு தெரியாமலா போச்சு? தெரியதான் தெரிகிறது, நட்சத்திரங்கள் தெரிகிறது, தன்னதற்கு பார்த்தா தெரியக்கூடிய விஷயம்தான். அப்ப நட்சத்திரங்களையும் அவன் பார்க்கறான், சந்திரனையும் பார்க்காம இல்லை, பார்க்காம போகவே முடியாது இவ்வளவு பெருசா ஆகாசத்துல தெரியும் இருக்கும்போது. ஆனா எது சந்திரன் அவனுக்கு தெரியல, அதனால கேட்கிறான் இதோ இதுல எது சந்திரம் அப்படின்னு கேட்கிறான். கச்சந்திரஹா அப்படின்னு பதில என்ன சொல்றான்? நிறைய பிரகாசமா இருக்கு, பெருசா இருக்கு, இப்படி உருட்டையா ரவுண்டா இருக்கு, அதுதான் சந்திரன் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோ, பிரகஷ்ட பிரகாச சந்திரஹான்னு. அப்ப இந்த பதிலானது அவனுக்கு எதை போதிக்கிறது? சந்திரனிடத்துல அதிகமாக பிரகாசம் இருக்கு அப்படிங்கிறத போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது பார்த்தாலே தெரியாது. அப்ப என்ன சொல்றதுன்னா வெறும் ஸ்வரூபத்தை போதிக்கிறது. ஒரு வாக்கியம் வெறும் ஒரே ஒரு ஸ்வரூபத்தை போதிச்சா அது அகண்டார்த்தம். இது இது எனக்கு எங்க உபயோகப்படும்னா தத்துவமட்டிங்கிற மகா வாக்கியத்திலிருந்து வரக்கூடிய போதும் ஒரே சின்மாத்திர ஸ்வரூபத்தை சொல்லக்கூடியதாக இருக்கணும், அகண்டார்த்தமாக இருக்கணும், அதுக்கு திருஷ்டாந்தம் இல்லை. இதை மத்தவாள என்ன பண்ணுவா? முதல்ல திருஷ்டாந்தத்தை சுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த திருஷ்டாந்தத்தை கலஜாரம் சொல்லுவான். அதுல அப்படியா இருந்தால் நீ பிரகிருஷ்ட பிரகாசகாலாம் சொல்லணும் அப்படின்னு ஏகப்பட்ட இது இவர் என்ன சொல்ற, இவர் ஒரு அருமையான யுக்தி சொல்ற. பிரகிருஷ்ட பிரகாசந்திரஹா அப்படிங்கிற வாக்கியம் எதை போதிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நீங்க சந்தேகப்படுற, அதாவது பிரகாசத்தில் ஒரு ஆதிக்கம், பிரகர்ஷம், நிறைய அதிகமாக பிரகாசம் இருக்குங்கிறதையும் அந்த பிரகாசம் அந்த சந்திரனிடத்துல இருக்குங்கிறதையும் இப்பேற்பட்ட சம்பந்தங்கள் எல்லாம் போதிக்கக்கூடிய வாக்கியமாகத்தான் இது இருக்குன்னு நீ வந்து சொல்றேன். இதை அனுசரித்து அவன் கேட்கறதும் இந்த விஷயம்தான் அப்படிங்கிறத நீ பண்ற. ஆனா ஒண்ணு யோசிச்சுப்பாடு, எரிச்சந்திரன் அப்படின்னு அவன் கேட்கும்போது நான் மௌனமாக இருந்துட்டு ஒரு விரத மாத்திரம் நீட்டி காமிக்கிறேன், அப்ப கூட அவன் புரிஞ்சு விடுவான். ஏன்? அவனுக்கு வந்து என்ன தெரிஞ்சுக்கணுமோ அந்த தெரிஞ்சுக்கக்கூடிய தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக இந்த விரல காமிக்கிறது கூட அமையிறதுன்னு ஆச்சு. ஏன்னா அவனுடைய திஜாசங்கிறது பொறுத்து ஆயிடுச்சோம். எரிச்சந்திரன் ஓ இதுதானா அப்படின்னு புரிஞ்சுக்கிறான் இல்லையா? கல்யதானிச்சாரன் பிரகிருஷ்ட பிரகாச சந்திரஹாங்கிற வாக்கியத்துல என்னமோ பிரகர்ஷ சந்திர பிரகாசா இத்தனை பதங்கள்லாம் இருக்கு, பல பதார்த்தங்கள் இருக்கு. ஆனா விரல இப்படி காண்பிக்கும் போது அங்க என்ன பதார்த்தம் இருக்கு ஒண்ணுமே இல்லையா? இந்த இப்படி சுட்டி காமிக்கிறதுங்கிறது இது வெறும் ஸ்வரூபத்தைத்தான் போதிக்க முடியுமே தவிர வேற எந்த விசேஷத்திலையும் விசேஷத்தையும் அதுல ஏற்றி காண்பிக்க முடியாது. அப்ப விரலை காண்பித்து எதை தெரிஞ்சுக்கிறானோ அதையேத்தான் பிரகிருஷ்ட பிரகாச சந்திரஹாங்கிற வாக்கியத்திலிருந்தும் அவன் தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டா அறியப்படியா அதை சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. விரலை காண்பித்தா நேர அந்த ஸ்வரூபம் அவனுக்கு கண்டுபிடிக்க முடியறது. ஆனா வாக்கியத்தினால சொல்லணும்னா மற்றவர்களுக்கு பிரித்து காண்பிக்கிறதுக்காக அந்த சொரூபத்தை சொல்றதுக்காகவே பிரகஷ்ட பிரகாசகான பதங்கள் எல்லாம் உபயோகப்படுத்த வேண்டியிருக்கு. ஆனா அவன் கேட்கறது வெறும் சொரூபத்தை மாத்திரம். அதே மாதிரி இந்த சொல்ல வந்த வாக்கியம் தெரிவிக்கிறது சொரூபத்தை மாத்திரம்ங்கிறது இதுலேருந்து நிரூபணம் பண்ண முடியும். அப்படி இல்லை அவன் கேட்டது ஏதோ ஒரு தர்மத்தோட சேர்ந்தது அப்படிங்கிற அம்சத்தை கேட்டால் வெறும் கையை காமிச்சா அவனுக்கு அது தெரியாது. சந்திரனுடைய விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டா கையை காமிச்சா கண்டுபிடிக்க முடியுமா? என்ன விசேஷன்னு கேட்கிறேன், என்ன கையை காமிக்கிறேன்னு கேட்பாங்க. அதனால அதுக்கு சப்தத்தினால அந்த விசேஷத்தை சொன்னாதான் முடியும். அதுலேருந்தே தெரியறது அவன் சந்திரனுடைய விசேஷத்தை கேட்கவே இல்லை, அவன் கேட்கறது ஸ்வரூபத்தை கேட்கிறான் அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரி சப்தத்திலேருந்து அபரோக்ஷ ஞானம் எப்படி வரும்னு பல பேர் சண்டை போடுறாங்க. இதெல்லாம் வர முடியாது. இப்ப இங்க வந்து நான் வாயால ஒரு விஷயத்தை பேசுறேன், காசியில கங்கை நதி பிரவகிக்கிறது அப்படின்னு சொன்னேன், உடனே பிரத்யட்சமாவா இந்த விஷயம் தெரியுமா? சப்தங்கிறது சாப்தபோதத்தை உண்டு பண்ணக்கூடியது தானே, அது பரோட்சமா தானே தெரிவிக்கும் விஷயத்தை. விஷயம் பிரத்யட்சமா நேரம் இருந்தா தன்னால பார்க்கறோமே, அதுக்கும் சப்தத்தினால கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும் வித்தியாசம்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்போது நீதான் அந்த பிரம்மம்னு சொல்லக்கூடிய வாக்கியத்திலேருந்து எந்த ஒரு போதம் வருதோ அந்த போதம் கூட பரோட்சமாகத்தான் இருந்தாகணும் அப்படின்னு சில வாதிகள் சொல்றோம். அதுக்கு இவர் சொல்றார் தசமஸ்தமத்தை எடுத்து காண்பிக்கிறார். தசமஸ்தமத்தை என்னாச்சு, நீங்க சொல்ற நியமம் தப்பு, பத்து பேர் கணக்கு பண்ணி எண்ணின்னு வந்திருக்கா, அப்புறம் கரைக்கு வந்து எண்ணி பார்த்தா ஒன்பது பேர் தான் கிடைக்கிறது, இப்ப பத்தாதவனை கா, இப்ப இன்னொருத்தன் வந்து நீதான் பத்தாதவன் சொல்றான். இப்ப இங்க பாருங்க, இவருடைய வாக்கியத்தினாலே பரோட்சமாகத்தான் அவன் தன்னை தெரிஞ்சுட்டான்னு வச்சுக்கிறேன், நான் தான் பத்தாதவன்னு. அப்பனா நான் பரோட்சமாக தான் தெரிஞ்சிருக்கேன், ஆனா நேர பார்க்கணுமே என்ன அப்படின்னு அவன் கலந்து இல்லையா? நாங்க பத்து பேர் வந்தோம், வந்ததுல ஒன்பது பேரை நான் நேர பார்த்துட்டேன், ஆனா பத்தாதவன் யாருன்னு நீங்க பரோட்சமா சொல்லிருக்க, ஆளை தேட வேண்டி இருக்கு, இருக்காங்கிறது தொந்தரத்தோ யாருங்கிறதுக்கு தேடணும் அப்படின்னு சொல்லுவான். அதனால சொன்ன அடுத்த கஷணத்துல அவனுக்கு பிரத்யட்சமா எடுத்து தான் தான் அது இருந்து, இங்க ஒண்ணும் அவன் வேற ஒண்ணும் பிரத்யட்ச பிரமாணத்தை தான் உருவாக்கப்படுத்தல, நேரம் அந்த வாக்கியத்திலேருந்து பிரத்யட்சம் வந்திருக்கு அப்படிங்கிற இந்த மாதிரி மனத்துக்கு உடனே தொடக்கூடிய சில யுக்திகள்லாம் சொல்லி அந்த சாஸ்திர சித்தாந்தத்தை திருடப்படுத்துவாங்க. இது ஒரு இது நான் கொஞ்சமா சொன்னேன், இந்த மாதிரி ஒரு நூற்றுக்கணக்கான விஷயங்கள் இதில் இருக்கு. நான் இப்போ வரிச்ச சில விஷயங்கள் சொல்ல சொல்றேன். பந்தம் முதல்ல இவர் எப்படி ஆரம்பிக்கிறார், ஒரு முமுக்குவுக்கு எப்படி அவருடைய சர்ச்சை ஆரம்பிக்கிறார், விவேகக்கூடாமையில குரு சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ற மாதிரிதான் இது. இந்த பந்தம் வந்து அவித்தியால தான் வந்தது அப்படிங்கிறத எப்படி தீர்மானம் பண்ணலாம்னா சுருதி அதுக்கு பிரமாணம். எப்படின்னா ஜாத்வா தேவம் சர்வ பாஷா பகானி, இது ஒரு சுருதி. அந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சின்றாத்தான் இவனை கட்டி வச்சிருக்கக்கூடிய பாஷங்கள்லாம் நிவர்த்தியாகும். பாஷங்கிறது பந்தம், பந்த நிவர்த்தி ஏற்படும். நான்க பந்தாக அப்படின்னு ஒரு வித்தியதை அயனாக, இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இல்லை, எல்லாத்துலேயும் இருக்கு. ஏன்னா தமேவ விதித்வா அதிமிருத்துவேதி நான்க பந்தாக வித்தியதை அயனாய. இந்த வார்த்தைகள்லாம் என்ன சொல்லிக் கொடுக்குறது, ஜப்தே சாட்சாத் முக்தி உற்பத்தி ஜப்தின ஜானம், ஆத்ம ஜானம் நேரடியாக மோட்சத்துக்கு ஹேது, வேற ஒண்ணுமே நடுத்துற வேண்டியதில்லை அப்படிங்கிறத காண்பிக்கிறது, தேவதாரம் போட்டு காண்பிக்கிறது. அப்படியானால் அத்தியாசத்துவம் பந்தனத்த அர்த்தம், இந்த பந்தமானது அத்தியாசம் தான், உண்மையில்லை, சாந்தியா வந்திருக்கு அப்படிங்கிற இந்த விஷயம் சித்தமாகும். அப்பதான் விஷயம் தத்துவம் தெரிஞ்ச உடனே நிவர்த்தியா, அப்படி இல்லையே விட்டுக்கிறேன், அது மாத்திரம் நிஜமாகவே நமக்கு பந்தம் இருந்ததுன்னு சொன்னால் அப்ப தியானம் வந்த மாத்திரத்துல நிவர்த்தி ஆகவே ஆகாது. வர்க்கம் வந்து வேணும்னு ஆசை சொத்தம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்ட தெரிஞ்சு வரும்போது சுருதி சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரி இந்த யாகம் பண்ணி சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இந்த யாகம் பண்ணினா சொர்க்கம் வரும், தெரிஞ்சுட்டதுனால உடனே சொர்க்கம் கிடைச்சிடுமா? கிடைக்காது. அத்தியனம் பண்ணி சம்பூர்ணமா சாங்க அத்தியனம் பண்ணினவங்க எல்லாருக்குமே இது தெரியும், இந்த யாகம் பண்ணா என்ன பண்ணணும்னு. இது தெரிஞ்சதுக்காக சொர்க்கம் கிடைச்சு விடாது இல்லையா? அப்ப என்ன பண்ணா, அது அனுஷ்டானம் பண்ணினான் கிடைக்கும். அப்ப தெரிஞ்சு அனுஷ்டானம் பண்ணி, அனுஷ்டானம் பண்ணாலும் உடனே கிடைச்சிருங்கிறது இல்லை, அப்புறம் கொஞ்சம் ஞாபகம், அதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் அப்புறம் தான் கிடைக்கும். ஆனால் இங்க அப்படி இல்லை, பஷ்யந்திருஷர் பாமதேவ பிரதிசேவே, பார்த்தானா பார்த்தாரா தரிசனம், தரிசனம் வந்தது அடுத்த நிமிடம், அடுத்த கஷணம் வந்தது, அடுத்த கஷணம் கூட இல்லை, வந்த அதே கஷணத்தில் இவருக்கு அந்த படம் கிடைக்கிறது அப்படிங்கிறது காண்பிக்கிறது. அப்படி அப்படியானால் இது அபியாசம் இல்லாமல் நடக்கவே நடக்காது. இது வந்து நம்ம அந்த ஒரு இடத்துல தான் பார்க்க முடியும். சர்ப்பம் சர்ப்பம்னு நினைச்சுன்ற நாய்க்கன் நேரம் ரஜுன்னு தெரிஞ்சு போச்சு. பச்சுன்னு சாட்சாச்சாரம் வந்தது கயலு தான். இனிமே சர்ப்பத்தை வந்து இருக்கிறதுக்கு நிவர்த்தி மன்றத்துக்கு ஒண்ணுமே பண்ண வேண்டாம். சர்ப்பத்தை ஓட்டுறதுக்கு சர்ப்பம் இல்லவே இல்லை. ஓய போயிடுத்து சர்ப்பத்தை நிவர்த்தி பண்றதுக்காக கொஞ்சம் சாசனம் பிறந்த அவசியம் இல்லை. இது அங்கதான் நடக்கும். சத்தியம் பாவம் ந வித்திர வியபனுதி எத கர்மநாஷ்யோகடாதிகி. சத்தியமான ஒரு வஸ்துவை ஞானம் வந்து எப்பவுமே நிவர்த்தி பண்ண முடியாது. ஏன் நாம சத்தியமா நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு குடம் இருக்கு, நான் அந்த குடம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டேன்னா உடனே குடம் இல்லாம போயிடுமாறு. அந்த குடம் உறஞ்சு போயிட்டு நான் நினைச்சிட்டேன்னா உடனே உறஞ்சு போயிடுமாறு ஒன்றும் ஆகாது. நான் நினைச்சிருக்கிறதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. கர்ம நாட்சி ஓகேடாது. அதை உடச்சுனா நினைச்சா அதை உடஞ்சதுக்கு நான் அது மேலே எப்படியாவது எடுத்து போடணும். ஆனால் மித்யாபூதஞ்ச கர்ம க்ஷபயதி ந ததா விசிகாத்யம் யதத்தது. ஞானத்தினால எதை நிவர்த்தி பண்ண முடியுமோ அதை கர்மாவால நிவர்த்தி பண்ண முடியாது. கர்மாவால எதை நிவர்த்தி பண்ணணும்? முக்கரவா முக்கரத்தை தூக்கி அது மேல போட்டாத்தான் அந்த கட்டத்தை நாசம் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தால் அந்த கட்டத்தை ஞானத்தினால கொண்டும் பண்ண முடியாது. அதே மாதிரி ஞானத்தினால நிவர்த்தியாகக்கூடிய அந்த கற்பத்தை நீங்க முக்கரவாதம் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கர்மாவால ஒண்ணும் பண்ண முடியாது. இது ரெண்டையும் தனியா பிரிச்சுடணும். ஞானத்தினால போகக்கூடியது ஒண்ணு அப்படின்னா அது பொய்யானதாக இருக்கணும். அதை கர்மாவால போக்க முடியாது. கர்மாவால இது போக்கணுமோ சத்தியம்னு வச்சுக்கிறதோ அது வந்து ஞானத்தினால போகாது. இது ரெண்டும் தனித்தனியா வச்சுக்கிறது. இஷ்டம் சித்தே விகாது ஸ்ருதி சிகரவிரா விசிகாத்திய பிரதீதோ பந்தகா. ஸ்ருதி வேதாந்த வாக்கியம் என்ன சொல்றது? தியானத்தினால இந்த பந்தம் போகும்னு சொல்றது. அப்ப என்ன ஆகணும்? அது மிச்சையாகத்தான் இருந்தாகணும். மிச்சேதி சித்தேன்னா சதபகதையே கர்மஜாதம் சமர்த்தம். அப்ப மிச்சைங்கிறது சித்தம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்ப இந்த பந்தத்தை நிவர்த்தி பண்றதுக்கு எந்த கர்மாவும் சாட்சாத் உபயோகப்படாது. தியானம்தான் அதுக்கு உபயோகப்படணும். இப்படி சொல்ற ஆவித்யோ கேஷ பந்தா விரமதி வினா வேதனம் கர்மஜாலை. நிறைய கர்மானுஷ்டானம் பண்றான் என்னுடைய பந்தம் நிவர்த்தி ஆகணும்னு. கர்மானுஷ்டானத்தான் இது போகாது. திருஷ்டாந்தம் சொல்ற மாலோத்பூதோ அகிஹி அஸ்தம் பிரஜதி கிமு நமஸ்கார மந்திர உஷதாத்தி. அந்த இருக்கிறது மாலை, அதை போய் பாம்பு நினைச்சு விட்டான். அந்த பாம்பை நிவர்த்தி பண்ணணும். உடனே பாம்பை நிவர்த்தி பண்றதுக்கு மந்திர ஜபம் பண்றான். மந்திரம் நமஸ்காரம் ஏதோ ஓஷதி வாங்கி கேட்டுறான். இதனால போகமோ அது போகவே போகாது. ஏவம் நிச்சய. அதனால இதை தீர்மானமா தெரியுங்கோ பந்தங்கிறது அவித்தியால வந்ததுன்னா இதை நிவர்த்தி பண்றதுக்கு ஒரே ஒரு சாதனம் தான். ரெண்டாவது சாதனம் இல்லை, அது தத்துவஜானம் தான். சரி, அதுக்காக என்ன பண்ணணும்? தியானோபாதே குரு ஸ்ரீச்சரணம் அபிகதா தெய்வமான தியானத்துக்கு உபாயம் என்ன? தியானத்து அடையணும். தியானத்துக்கு உபாயத்துக்கு தத் விஜயானார்த்தம் எப்படி மோட்சம் வரும், பந்தத்துக்கு என்ன நிவர்த்தி உபாதம் அப்படின்னு கேட்டா ஆளுக்காக சொல்லி வச்சிருக்கேன். வெவ்வேறு விதத்தை சொல்லி வச்சிருக்கேன். நாம ஒரு சத்தியத்தை சொன்னா கூட இதுவும் அந்த கோஷ்டியில சேர்ந்துவிடும். கேட்கறவன் என்ன நினைப்பான்? அவன் அப்படி சொல்றான், இது இப்படி சொல்றான், எதை நம்புறது? இப்படியே பார்த்துட்டு போனா சரியா இருப்பான்னு இவன் சொல்றான். இவன் சொல்றத நான் ஏன் நம்புங்க நம்பணும்? பாருங்கோ, கேஜி கர்மைவ காமியோஜிதம் உதிதம் அத உபாயம் பிரதீதாக. கர்மானுஷ்டானம் தான் எல்லாத்துக்கும் காரணம். கர்மானுஷ்டானத்தாலேயே மோட்ச வரும்னு சொல்றதுக்கு ஆசானிகளா இருக்க. சில பேர் என்ன சொல்றா, வெறும் கர்மானுஷ்டானம் போறாரு, அதோட உபாசனம் சேர்த்தேன்னா தெரியா வருங்கிறார். கர் சச்சோ பாத்தீங்க முக்தவு மிளித மக பரே சாதனம் பண்ணிருந்தது. ஞான கர்ம சமுச்சயவாதியா இருந்து ரெண்டு மணி நாள் மோட்ச வரும், வெறும் கர்மானுஷ்டானத்தால் வராதுன்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்றான். வேற என்ன சொல்றா, அந்நேக்கும் ஞான கர்ம உபயம். இதுல என்ன வித்தியாசம்னா, இந்த ஞான கர்ம சமச்சயத்துல வியாபகத்த வித்தியாசங்கள் இருக்கு. ஞானத்துக்கு அங்கமா கர்மாவை சேர்த்துக்கிறதுன்னு ஒண்ணு, கர்மாவுக்கு அங்கமா ஞானத்தை சேர்த்துக்கிறேன்னு ஒண்ணு, ரெண்டு சமப்பிரதானமா சேர்த்துக்கிறேன்னு ஒண்ணு. இப்படிலாம் வியாபகத்த ஞான கர்ம சமச்சயத்துல மதபேதங்கள்லாம் இருக்கு. இது எல்லாமே எப்படி வந்தது தெரியுமோ, மதிகி சுவாசிகி உத்ரேஷமான அவாவா சொந்த புத்தியில ஏதோ யோசிச்சு சொல்லக்கூடிய விஷயம். அந்த மாதிரி யோசிச்சு சொன்னால் இப்படித்தான் வித்தியாசப்படும் அந்த இது. ஆனால் நாம் என்ன பண்றோம், ஜானாதேவேதி வாக்கியா வயமிக சகசா நானும் மன்னியாம நீங்க அப்படின்னு சொல்றேன். ஆனா எனக்கு உபனிஷத்து என்ன சொல்லிக் கொடுக்குறேன்னா, ஜானாதேவ கைவல்யம், ஜானம் ஒண்ணுனாலதான் இந்த மோட்சம் வரும்னு ஒரே ஒரு உபாயத்தை இல்லையா. அதனால அதோட வேற ஏதாவது சேர்க்கிறேன் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஒத்துக்கக்கூடிய விஷயமாக இல்லை. மேலும் இந்த சுருதி இருக்கு, ஞானத்துடைய பலத்தை தனியா காண்பிச்சு உபாசனா பலத்திலும் கர்ம பலத்திலும் தனித்தனியா எடுத்து காண்பிச்சு. அதனால ஞான பலத்தை மோட்சம்னு சொல்லியிருக்கு, உபாசனா பலத்தை தேவலோகம்ங்கிறது. வித்யா தேவலோகா கர்மனா பிதலோகா, இப்படி ரெண்டுக்கும் தனித்தனியா வெவ்வேறு பலத்தை மூணுக்கும், ஞானத்துக்கு மோட்சம், உபாசனைக்கு பிரம்மலோகம் தேவலோகம், கர்மாவதுக்கு பிதலோகம்னா சொர்க்கலோகம், இந்த மாதிரி தனித்தனியாக எப்போ பலத்தை சொல்லிவிட்டோம். அதுக்கப்புறம் வந்து சுதி பிரமாணம்னு வச்சுக்கிறவாளுக்கு இந்த வேற இன்னொரு மோக்ஷோபாயங்கிறது கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறத என்னன்னா சொல்றாரு. அதனால இந்த மோக்ஷோபாயத்தை தீர்மானம் பண்ணிக்கிறது ஒண்ணு, அதாவது ஞானம் தான் மோக்ஷோபாயம்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் நம்ம விசாரம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு ஞானத்துக்காக. அதுக்கப்புறம் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, இவர் கேட்டாரு இந்த எதை பத்தி தெரிஞ்சுக்கணும், எந்த ஜானம், ஜட ஜானம் வந்தா மோட்சம் வருமா, ஜெகத்தை தெரிஞ்சுட்டா மோட்சம் வருமா அப்படின்னு. ஆத்ம ஜானம் வந்தா அப்படின்னா அது யார் அந்த ஆத்மா, அது தெரிஞ்சுக்கணும். ஆத்ம ஜானம் வந்தா மோட்சம் சொன்னா ஆத்மாங்கிறது என்ன, ஆத்மாவை பத்தி ஸ்ருதி என்ன சொல்லி கொடுக்கறது, ஜானஞ்சாத்திய ஸ்வரச சுகதனானந்த கிம்மாத்திர ரூபம் பிரம்மாத்மைதத்துவ போதக, அதாவது அத்விதீயமாக இருக்கு. ஸ்வரச சுகம், ஸ்வரச சுகம் அப்படின்னு சொன்னாக்க ஆனந்த ஸ்வரூபம், ஆனந்த கனங்கிறது ஸ்வரச சுகம்னு சொல்ற சுகதன ஆனந்த கிம்மாத்திர ரூபம், மூணு பரிச்சேதம் இல்லாத கிம்மாத்திர ஸ்வரூபம், இதுதான் ஞானம்னு சொல்றது. சபவதி சுமதே தத்துவமஸ்தியாதி வாக்கியா, இந்த ஞானம் எதிலேருந்து வரும்னு கேட்டா மகா வாக்கியத்திலேருந்து வரும், நல்ல புத்தி உள்ளவனுக்கு, சித்தசுத்தி உள்ளவனுக்கு. ஆனால் மகா வாக்கியத்தை கேட்காதவன் யார் இருக்கா, அத்தியனம் பண்ணினா அத்தனை பேருக்கும் மகா வாக்கியம் வாயில வரும். அப்ப அது புரியாம இருக்குமோ, தேகாத்யாச தார்த்தியா சுருத்தமபி சகசா நைவ சம்ஹாவனீ, இதான் சொல்றது அறிவிப்பு தெரியாத அப்படின்னு. தேகாதியில வரக்கூடிய அந்த அத்தியாசத்தினாலே அது நேர சொன்னத கூட ஒத்துக்க முடியல, அது சம்பவிக்கலையே அப்படின்னு பாக்குறான். நைவ சம்ஹாவனீயம் பிரம்மத்துவம் துவத்திய, அதனாலே தஸ்மாத் நய குரு வச்சனை சாது மீமாம்சனீயம், வேதாத்தியனம் அண்ணினத்தினாலே விற்பத்தி உள்ளவனுக்கு அந்த வாக்கியத்திலேருந்து அர்த்தம் புரியும், புரியவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனா அப்படி புரிஞ்சாலும் அவனால் அதை நம்ப முடியாது. இதுக்கு வந்து சங்கேபாச்சாரியருக்காரர் பர்த்து கதாகத்தான ஒண்ணு சொல்லுவார். பர்த்துன்னு ஒரு ராஜாவுக்கு ரொம்ப பிரியமானவன் ஒருத்தன் இருந்தான். அவன் வந்து அவன் ராஜாவுக்கு பிரியன்னு சொன்னாலே பூமியும் கட்டந்தான், மற்றவாளுக்குலாம் அப்படின்னு ஆயிடுவான். இவன் எப்படியாவது அந்த ராஜாஜத்தேந்து விலைக்கு வரலாம பண்ணணும்னு எல்லாரும் தீர்மானம் பண்ணிட்டான். ஒரு நாளைக்கு என்ன பண்ணிவிட்டாங்க, அவனுக்கு உடம்பு இல்லைன்னு சொல்லி இங்கோ ரூம்ல பூட்டி வச்சுட்டு ஏன் வரலேன்னு ராஜா கேட்கும் போது உடம்பு சரியாதுலையே அப்படின்னுட்டான். உடம்பு சரியாதுன்னா அவனுக்கு நல்லா கவனிக்கு கவனிச்சுட்டு ராஜா வைத்தியனிட்ட அனுப்பிச்சிருக்காரு. ராஜா வைத்தியம் என்ன பண்ணினா, அவனுக்கு என்ன அந்த சதா சாதாரணமாக தானே இருக்கேன், நிச்சயம் இந்த ராஜா வந்து எப்படி இருக்கு அவனுடைய உடம்புன்னு கேட்கும்போது அவன் நம்புறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரான். அப்பதான் ஒரு நாளைக்கு செத்து போயிட்டான்னு சொன்னா ராஜாவால நம்ப முடியுமா, ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் செத்து போட்டான்னு தகவல் கொடுத்துட்டான். சரின்னு ராஜா நம்பிட்டான், ஆனா உடல் நிலை மோசமா போயிட்டே இருந்தா கடைசியில் அதுதான் கடையினு தெரியும். அப்புறம் என்ன ஆச்சு, இவனை கொண்டு போய் இங்கோ காட்டுல கொண்டு விட்டுட்டு வந்துட்டான். இவன் கிட்டையே வர முடியாது, கிட்ட வந்தா ஊருக்குள்ள நுழைய முடியாது அப்படி பண்ணிட்டான். ஒரு நாளைக்கு ராஜா வந்து யானையில ஏறி வேட்டைக்கு போயிருக்கான் அந்த காடு வழியாக. அப்ப இந்த வருஷம் என்ன நினைச்சான், இப்போ அந்த ராஜாவுக்கு நான் இருக்கேங்கிறத சொல்லி கொடுத்துடணும், அதாவது நேர சொல்லிடணும், யார இல்லைன்னா நம்மள வேற விதமா அவர் இருக்காங்கிறத புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மரத்து மேல ஏறி நின்றுருந்தான். யானை அந்த மரத்துக்கிட்ட வர சமயத்துல அங்கிருந்து, மகாராஜா நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு காமி சொன்னான். ராஜா பார்த்தா பத்துதான், ஆனா அவரால் நம்ப முடியல. அவன் சொன்னான் பத்து செத்து போட்டான், அவனுடைய ஆவியாசானது அப்படின்னு சொன்னான். சரி மேலே விடுவிட்டான், யானை மேலே விடு அப்படின்னாச்சு. நேர கண்ணால பார்த்தாலும் தனக்கு தெரிஞ்சவனாக இருந்தாலும் அவனை வந்து இவரால இவர் கண்ணால புரிஞ்சுக்க முடியல. ஏன், அவன் செத்து போட்டான் அப்படின்னு ஒரு எண்ணம் மனசுல திட்டமா பதிஞ்சு இருந்ததுனால இப்ப அவன் உயிரோடு இருக்காங்கிறது இவரால நம்ப முடியாம போச்சு. இதான் பரிசுகள். அப்ப அந்த மாதிரி நீதான் அந்த பிரம்மம்னு சொல்லி எவ்வளவு தூரம் எடுத்து சொன்னாலும் அது என்னால நம்ப முடியாது. ஏன்னா என்னுடைய அத்தியாரம் அதை விட பலமா இருக்கு. தஸ்மாத் நய குரு வச்சனை சாது மீமாம்சனையும், இதை போக்குறதுக்கு நயம்னா நியாயம் இருக்கு. குருவுடைய வச்சனம் அவர்கிட்ட போய் நல்லா நிறைய விசாரம் பண்ணணும், அப்பதான் இதை இந்த அத்தியாசத்தை நம்மளால போக முடியும். வேற வெளியில் இன்னும் பாருங்க, ஆத்மானா என்னன்னு கேட்டா ஆளு காலில் ஒண்ணு சொல்றான். சார்வாக்கன்லேருந்து ஆரம்பிச்சான், ஆத்மா நான் சொல்லி கொடுக்குறேன், இந்த தேகம் தான் ஆத்மான்னு ஆரம்பித்தான். தேகம் கேபி வதந்தி காணிப்பு பறை, சில பேர் இந்திரியங்கள் ஆத்மா தேகம் ஆத்மா இல்லைன்னு சொல்றவா இருக்கா, பிராணான் பிராணம் தான் ஆத்மான்னு சொல்றவா இருக்கா, மனசு தான் ஆத்மான்னு சொல்றவா இருக்கா, கணிக்கமான தியானம் ஆத்மான்னு சொல்றதுக்கு பௌத்தம் இருக்கான். சில பேர் சொல்ற திரமா ஆத்மா உண்டு, ஆனா அது தியான சுரூபம் கிடையாது அப்படின்னு சொல்லுவான், ஆத்மால சுகம் கிடையாதுன்னு சொல்லுவான். ஜடத்தி சுவாவம் அப்பறே, ஜடமா கொஞ்ச நாள் கொஞ்சம் ஜடமா இருக்கும், கொஞ்சம் சைதன்யமா இருக்கும், ரெண்டு சக்தி உள்ளதுன்னு பார்த்தாலும் சொல்றான். சில பேர் வந்து சூன்யம்னு சொல்றாராம். இப்படி இல்லை சில பேர் என்ன சொல்ற சப்த ஜான சுகாப் ஜோதிகம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாருன்னா பாஷக்காரரே இப்படிதான் பண்ணினார். விக்ரதி பத்தி காண்பிக்கும் போது ஆத்மாக போக்குரிக்கிய படை அப்படின்னு, அந்த பிரத்யகாத்மாவாக போக்தான் எந்த ஜீவன் இருக்கானோ இந்த ஜீவனுக்கு பிரத்யகாத்மாவாக இருக்கிறது தான் பிரம்மன் அப்படின்னு சொல்றா சில பேர். அப்படிங்கிறது எதுல காண்பிச்சாருன்னா தேகத்திலேருந்து ஆரம்பிச்சு அந்த விபரீத பத்தி காண்பிச்சு வராரு. அங்க தன்னுடைய சித்தாந்தத்தையும் அந்த கோஷ்டியில போட்டார். அப்பதான் இவன் விசாரிச்சு எடுக்க முடியும். இல்ல இது சித்தாந்தம் விசாரிக்காமலே எடுத்துக்கலாம்னு சொல்லல, விசாரிச்சு சித்தாந்தத்தை புரிஞ்சுக்கோ. சத்ராசிய கோ நிச்சயம், இப்படி ஆளு காலம் ஒன்று சொல்லும் போது எப்படி இவன் விசாரிக்காமல் ஒரு இதை தீர்மானம் பண்ணிக்க முடியும்? அது மாத்திரம் இல்லை, ஜீவனை எல்லாருமே தெரிஞ்சிருக்குன்னு சொல்றாரு. நான் எனக்கு தெரியும் என்னன்னு அப்படின்னா உன்னுடைய அளவு என்னன்னு கேட்டாரு. ஆகும் கேட்டிதனும், சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா அணுஸ்வரூபம் ஜீவன்கிற ஒரு சின்ன அணுவா இருக்குங்க. சரீர சதிருஷம், சரீரம் எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவு பெருசா இருக்கும். சின்ன குழந்தைகள் சரீரம் சின்னதா இருக்கு, அப்புறம் மெதுவா வளர்ந்துட்டே போறது, ஜீவன் வளர்ந்துட்டே போகுமா, வளர்ந்துட்டே போகும்னு சொல்றான் சில பேர். கேட்டிக்கு விபும், ஆகாசம் போல எல்லாருக்கும் வியாபிச்சுட்டு இருக்கு ஜீவன் சொல்றான். பரே, சில பேர் என்ன சொல்றா, தேசம் மானச கோச்சரம், நான் இருக்கேங்கிறது ஜீவன் வந்து பிரத்யமாவே தெரியும், மனசுக்கு தெரியும்ங்கிறான். தது அப்பறே நித்யானுமேயம் ஜெகுஹோ ஜெகுஹோ, நான் இருக்கேங்கிறத நான் அனுமானத்தால தெரிஞ்சுக்கிறேன்னு ஒருத்தன் சொல்றான். இப்படி ஒரு அவசானம் இருக்கேன், நான் இருக்கேங்கிறத எனக்கு எப்படி தெரியும், நான் அனுமானம் பண்றேன். அன்னே சித்துஷயம், சைதன்யத்தால தெரிகிறதுங்கிறான். பரேது பரம பரமஸ்வஜ்யோதி ராமசங்கர், இதுதான் வந்து சுப்பிரகாசமான ஜோதி சித்ரூபம் அப்படின்னு சொல்றான். சத்தியேவும், இவ்வளவு விபரதி பற்றி இருக்கும்போது நாம விசாரிக்காமல் எப்படி இருக்க முடியும். சத்தியேவம் ஸ்ருதி யுக்திகர் விவிதிசோகோ யுக்தோ விசாரோ மம்முகோ, நான் யார் அப்படிங்கிறத இவ்வளவு தூரத்துல எல்லாம் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் நிராகரணம் பண்ணி ஒவ்வொன்றா பரீட்சை பண்ணி பார்த்து பார்த்து கடைசியில என்ன நான் யாருங்கிறத தீர்மானம் பண்ணிக்கிறேன், அதுக்காக விசாரம் பண்ணி தான். இதே மாதிரி தற்பதார்த்தத்திலையும் விபரதி பற்றி இருக்கு. இந்த இடத்தை உண்டு பண்ணினது எதுன்னு கேட்டா சாங்கியன்ட்ட கேட்டா பிரகிருதி அப்படின்னு ஒண்ணு சொல்லுவான். வைகேசன் கேட்டு கேட்டா அந்த பரமாவதா இருக்கு, அதுதான் வந்ததுன்னு சொல்லுவான். சில பேர் என்ன சொல்லுவா, யோகா அந்த பிரகிருதி வந்து ஈஸ்வரனால அதிஷ்டிதமாச்சு, அதுக்கப்புறம் வேலை வந்ததுன்னு சொல்லுவான். சில பேர் சூரியன் சொல்றா, சில பேர் வந்து பிரம்மா தான் சிருஷ்டி பண்ணியிருக்காரு, பௌராணிக்காரெல்லாம் சொல்றான் பிரம்மா சிருஷ்டி பண்றதுக்காக இருக்காரு அவர் தான் பண்ணார் அப்படின்னு. இப்படி சில பேர் இதுக்கெல்லாம் ஒன்றும் காரணம் சொல்ல முடியாது, இயற்கை இயற்கைன்னு சொல்றான். எதிர்த்தான் கர்மா, சில பேர் என்ன சொல்றாங்கன்னா கர்மா தான் கர்மேட்டு மீமாம்சக்காரன், அதனாலதான் சிருஷ்டி, சிருஷ்டிக்கு காரணம் அதுதான். மாயையோடு கூடின பிரம்மன் தான் சிருஷ்டிக்கு காரணம் சில பேர் சொல்றான். இப்படி இருக்கும்போது எது அந்த பிரம்மங்கிறதையும் தீர்மானம் பண்றதுக்கு விசாரம் தான் பண்ணியான் அப்படிங்கிறத அவர் நிரூபணம் பண்ணார். இதெல்லாம் ஈஸ்வரை உட்படுத்தி இது மேல நான் கொஞ்சம் கல்வின்னு மேல போறேன். இப்ப பாருங்க, ஆத்மாங்கிறது நமக்கு பிரசித்தமா இருக்கு. நாம நம்மளுடைய ஆத்மஸ்வரூபத்தை சட்டுன்னு அந்த ஸ்ருதி வந்து பிரம்மம் அப்படின்னு சொல்றத நம்ப முடியாம போறது. ஆனால் விசாரிச்சு பார்த்தோம்னா அப்புறம் நம்பலாம். எப்படி விசாரிக்கலாம்? பிரம்மத்தை பத்தி அது என்ன சொல்லி கொடுக்கறது ஸ்ருதி? பிரம்மம் எப்படின்னா சச்சித் ஆனந்தம், சத்து சித்து ஆனந்தம், இது பிரம்மத்தினுடைய சொரூபம். இப்படிதானே சொல்லிக் கொடுக்கறது. என்னுடைய சொரூபம் எப்படிங்கிறத நான் கேட்டு விசாரிச்சு பார்த்தேன்னா இதுவும் சச்சிதானந்தம்னு என்னால் புரிஞ்சுக்க முடியும். எப்படி? இப்ப நான் முடிச்சுட்டு இருக்கேன், எனக்கு தெரியறது. சொப்பனம் பார்க்கறேன், நான் தான் பார்த்தேங்கிறது நான் தெரியறது. அப்ப நான் இருந்தேன்னா இதை இருந்தேன், தூங்கி முடிக்கிறேன் சுசுப்தியில, நான் தான் தூங்கினேங்கிறது சந்தேகமே இல்லாம தெரிகிறது. அப்ப இந்த மூணு அவஸ்தையிலே நான் இருந்தேங்கிறது நான் வந்து சந்தேகம் இல்லாம தெரிஞ்சுக்க முடியறது இல்லையா? இதுதான் தப்பு. அந்த அவஸ்தைகள் மாறி மாறி போயிட்டே வந்தாலும் அந்த மூணு அவஸ்தைக்கும் நான் தான் பார்க்கிறவன், என்னோட சேர்ந்ததாக அது இருக்குங்கிறது நான் புரிஞ்சுக்க முடியறது. அப்படி இருக்கும்போது நான் இருக்கேங்கிற விஷயத்துல அவனுக்கு ஒரு சந்தேகமும் இல்லை. அப்ப இருக்கக்கூடிய அந்த வஸ்து சத்தியம்னு புரிஞ்சுக்கிறது சுலபம். ஆக அத பிரம்மம், பிரம்மத்தை சத்தியம்னு சொன்னா இதுவும் சத்துதான். அங்க ஞானம்னு சொல்லியிருக்கு பிரம்மத்தை சித்ரூபம்னு, இங்கு சித்ரூபம் தான். நீங்க பார்க்கலாம் அந்த பரிஞ்சோதிர் பிராமணம் இருக்கு, ஜோதிர் பிராமணத்துல ஜீவாத்மாவை சித்ரூபம்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம். சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, அக்னி பிரகாசம் இல்லை, வேற இந்த வாக்கியாதி வேற வாக்கிய பிரகாசம் ஒண்ணுமே இல்லை. இப்படி இருக்கும்போது உனக்கு பிரகாசமாக இருக்கிறது என்ன, எப்படி சொப்பனம்தான் பார்க்க முடியுது அப்படின்னு கேட்கும்போது ஆத்மனி வாசி ஜோதி யுக்தி புரஸ்தரமா அங்க சொல்லி சொல்லிக் கொடுத்துருக்கு. இந்த ஆத்மாவே ஜோதிஷாக இருந்துட்டு எல்லாம் பார்க்கறதுக்கு உபயோகப்படுறது அப்படின்னு சொன்னா அது சைத்தன்யம் ஞானஸ்வரூபமாக இருந்தேதான் ஆகணும். அது ஞானஸ்வரூபமாக இல்லைன்னு சொன்னா எப்படி வேற எந்த ஒரு பிரகாசத்தையும் எதிர்பார்க்காம அதனால சொப்பனத்தை பார்க்க முடியும் இல்லையா? அதனால நம்ம சொரூபம் சைதன்ய சுரூபமா இருக்குங்கிறத இதுல இருந்து கண்டுபிடிச்சிட்ட முடியும். ஆனந்த சுரூபத்துக்கு பாருங்கோ, நம்ம புத்திரம் வித்தம் அப்படின்னு பல விஷயங்கள்ல ஆக வச்சிருக்கோம். ஆக வச்சிருக்கிறதுலாம் எதுக்காகன்னு கேட்டு பாடுறது கடைசியில தனக்காக வந்து முடியும். எதுக்காக பணம் சம்பாதிக்கிறேன், எதுக்காக அப்படின்னு, எதுக்காக எதுக்காகன்னு கேட்டோம்னா தனக்காகனே வந்து நிற்கும். புத்திரனுக்காக நீ சொல்ற இடத்துல கூட அந்த புத்திரன் மேல தன்னுடைய ஒரு ஆத்மபாவம் இருக்கிறது தான் காரணம். ஆத்மனுக்காக சர்வம் பிரியம் பவதி. அப்ப ஆத்மாவுக்காக, ஆத்மாவுக்காக சம்பந்தப்பட்டதெல்லாம் பிரீதி வச்சிருக்கோமே, அதுக்கெல்லாம் காரணம் பிரீதி. நம்ம மேல இருக்கக்கூடிய ஒரு பிரீதி தான். இன்னொரு விஷயத்துல ஏன் பிரீதி வருதுன்னு கேட்டா நமக்கு பிரீதி இருக்கிறதுனால தான், நம்ம மேல இருக்கிற பிரீத்தியால அதுக்கு உபயோகப்படக்கூடிய வஸ்தூல பிரீத்தி வருதுங்கிறத அந்த மழுக்கிரை பிராமணத்துல அழகா எடுத்துக்கிட்டு அதை பார்க்கறதுக்கு ஆத்மா தான் ஆனந்த ஸ்வரூபம், அப்படி இல்லாத ஆத்மாவில ஒரு பிரீத்தியே இருக்க முடியாது அப்படிங்கிறத நாம யோசிச்சு பார்த்தோம்னா நாம சச்சிதானந்த ஸ்வரூபங்கிறது தெரிகிறது. இந்த சச்சிதானந்த ஸ்வரூபம் அந்த சச்சிதானந்த ஸ்வரூபத்துல நம்ம என்ன வித்தியாசத்தை தந்தோம்? அதனால தத்துவமசின்னு அது சொல்றத நாம ஏன் எப்படி விரோதம் பண்ண முடியும்? ஏதோ அஜ்ஞானங்கிற ஒன்று தான் அதை விரோதம் பண்ணும்படியாக பண்ணி வச்சிருக்கே தவிர வேற ஒரு காரணமும் இல்லை. அந்த மகா வாக்கியத்துல சொன்னது தப்பு, அது நம்மளால புரிஞ்சுக்க முடியலேன்னு சொல்றதுக்கு ஒரு காரணமும் கிடையாது அப்படின்னு ஸ்லோகத்துல விசாரமா நிரூபணம் பண்றாரு. நாம ஸ்லோகங்கள்லாம் படிக்கல, அவங்க இதை நிரூபணம் இந்த விஷயம் இந்த இதுல இருக்குங்கிறத மாத்திரம் சொன்னாங்க. இந்த தேசத்திலேருந்து ஆரம்பித்து வாதி உத்திரிவித்து சொல்றானே, அந்த வாதியை எப்படி இவர் நிராகரணம் பண்றாருங்கிறத ஒரு ஸ்லோகம் எடுத்துக்காங்க. அந்த சார்வாதன் சொல்லுவான், நான் நேரம் பார்த்தா தான் எதையும் ஒத்துக்க முடியல, பிரத்யக்ஷம் ஒண்ணுதான் எனக்கு பிரமாணம், அனுமானம் சுத்தி அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லுவான். அப்ப கேட்கிறார், மானம் பிரத்யக்ஷமேகம் எதி கதைய கதம் பாஷித்தே பிரமாணம், பிரத்யக்ஷம் ஒண்ணுதான் பிரமாணம், வேற எதுவுமே பிரமாணம் இல்லை அப்படின்னு நீ சொன்னால் நீ சொல்றது எப்படி பிரமாணம் ஆகும்னு கேட்கும். உன்னுடைய பேச்சை நான் எப்படி பிரமாணமா எடுத்துக்க முடியும், அதுவும் எனக்கு பிரத்யக்ஷம் கிடையாது, பிரத்யக்ஷந்தானே பிரமாணம், நீ வாயால பேசுறதுங்கிறது ஒரு சப்த பிரமாணத்துல தானே வரும், நீ சொன்னதை நான் எப்படி ஏற்றுக்க முடியும், அது ஒரு பிரமாணம் ஆக முடியாது, அப்ப நீ பேசவே கூடாது. சம்பாவியார்த்தம் சதோஷம் எதி கதபி பலி கின் நவேதோ விதோஷா, இதே நான் சொல்லக்கூடிய விஷயங்கிறது சரியா இருக்கு, அதனால அந்த சப்த பிரமாணமா என்ன சொல்றத நீ ஏத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, தோஷமே இல்லாத அந்த வேதம் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயத்தை நீங்க ஏத்துக்க கூடாது. நகி அத்தியக்ஷம் வினாட்சை நக தவ சுகமா மானதா அத்தியக்ஷமாத்திரே, நீ கண்ணால பார்த்தது எல்லாமே சத்தியம்னு நம்ப முடியுமா, உன்னால தீர்மானமா சொல்ல முடியுமா, இந்திரியங்களினால தெரிவிக்கப்படுற எல்லா விஷயமும் சரியாகத்தான் இருக்கு, சொல்லவே முடியாது, அதை ரத்து தர்மத்தை பார்க்கறது கண்ணால் தான் பார்க்கணும், அதனால இன்னொருத்தனுக்கு எப்படி ஞானம் வருதுங்கிறத உன்னால தெரிஞ்சுக்க முடியுமா, நீ பாக்குற மாதிரி தான் இன்னொருத்தனும் அதை பாக்குறான் அப்படின்னு நீ எப்படி தீர்மானம் பண்ணுவேன், இதுக்கு ஏதாவது ஒரு பிரத்யக்ஷம் உண்டோ, கிடையாது. ஞானமும் நான்கிய போக்கும் பிரபவத்திட்ட போவான், நான் என்ன மாத்திரம் எடுத்துருக்கேன் சொல்லு பார்க்கலாம், எனக்கு என்ன தெரியறதுன்னு உனக்கு தெரியாது, அதனாலே நீ சொன்னால் நான் என்ன புரிஞ்சுக்கிறேங்கிறத நீ எப்படி புரிஞ்சுக்க முடியும், எனக்கு புரியறதுக்காக சொல்றேங்கிறே, அதனாலே பிரத்யக்ஷம் ஒண்ணுதான் பிரமாணம்னு சொல்ற வாதம் தப்பு, சப்த பிரமாணம் உண்டு, அனுமான பிரமாணம் உண்டு, அந்த பிரமாணத்தை நீங்க தேன மிச்சா பிரதாபம் சொல்றையே, கௌர ஸ்தூலோ யுவாகம் பட்டுரிச்ச தவ தனம் ஆத்ம புத்திரிஜனா, தேகம்தான் ஆத்மான்னு சொல்லி கொடுக்குறீங்க, நீங்க சொல்லி அதுதான் எல்லாருக்கும் தான் எனக்கு தெரிஞ்சுட்டே இருக்கேன், நீ சொல்லி கொடுக்காமலே ஒவ்வொருத்தனும் தன் தான் தான் யாரும் கேட்டா இதைத்தான் சொல்லிட்டு இருக்கான், கௌரகா ஸ்தூலகா யுவாகம் பட்டு அப்படின்னு சரீரத்தை தான் தான் நினைச்சிட்டு இருக்கான், சுவாபாவியாவே சித்தே அதிகமயதிகம் நிஷ்பலம் தரிசனம், இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கேன், நீ சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. வேதத்வேஷா பிரவருத்தம் எதி பத வேஷ, வேதத்துல சொன்னத்த எப்படியாவது கண்டிச்சிடணும், அது தப்புன்னு சொல்லணுங்கிறதுக்காக மறுபடியும் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொன்னால், அப்போ உன்னுடைய பிரமாணமானது துவேஷத்தை அடிப்படையாக கொண்டது, அறிவு துவேஷ மூலம் நடராம் பிரமாணம் தெய்வான் நஷ்டத்துவமேகா, நீ உன்னுடைய பாபத்தினால எப்படியோ நாசத்தை அடைஞ்சு விட்டு கிளிதி கட்ட பரான் ஹந்து ஹந்த ஹந்தும் பிரவருத்தா, தான் ஒருத்தன் நஷ்டிட்டு போறாதுன்னு சொல்லி மற்றவாளையும் வந்து கெடுத்து குட்டிச்சோட பண்றையே, ஏன் இது பண்றது பாரு, தேகத்தை போய் ஆத்மான்னு சொல்லி என்னமா இருக்கு, ரேதோ ரத்த பிரசூதம், இது உள்ளுக்குள்ள பார்த்தா மகா மகா அபுதமான அசுத்தமான விஷயம் இருக்கு, ஜடம் அசனசித்தம், ஜடம் சாப்பாடுனால ஏதோ இருக்குன்னு இருக்கு, அசனசித்தம் ஷட் விகாரம் எல்லா விகாரமும் இது உண்டு, ஸ்வகஸ்தி ஸ்நாயு க்ரவ்ய ஆந்திர மஜ்ஜா ருதிரமயம், உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வருகை சொல்லிட்டேன், அதிஸ்வல்பம் ஆதி ஆமய ஆத்யம், இதுல நிறைஞ்சி இருக்கிறது என்னன்னு சொன்னா ரெண்டு, ஆகின்னு சொன்னா மனசுக்கு வரக்கூடிய வியாதி, ஆகின்னு சொல்றது சரீரத்துக்கு வரக்கூடிய ரோகம் இருக்கு, அதுக்கு வியாதின்னு சொல்லும், ஆதி புனுஷ்டி ஆகிரு மானசீகா, மனசுல வரக்கூடிய கஷ்டம் ரோகம் இருக்கு அது ஆகி, சரீரத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வந்தா அது வியாதி, இதுதான் அந்த நிறைய ஆத்யம். பிராணாபாயே பிராணம் இருக்கிறவரே ஏதோ நடமாடி இருக்கா, பொறுத்தோன்னு சொன்னா மிருதாதி பிரதிமம் அப்பிக்க விட் கீட்ட பத்மாவசே, கடைசியில போய் பத்மமா போறது, தேகம் தம் மூட கஸ்மாத் அகமிதி மனுஷே கேனமனா வலிக்கு தோசி, இப்பேற்பட்ட தேகத்தை நான் தான் தீர்மானம் பண்றையே, யாரும் உன்னை ஏமாத்தினா யாரோ உன்னை வலிச்சு வஞ்சனம் பண்ணியிருக்கா ஏமாத்திருக்கா, இப்படியாக அந்த விஷயங்களை நல்லா அழகா இந்த ரூபம் பண்ணி, அதாவது சொல்லிக் கொடுக்குறதுதான் மனசுல பண்ணும்படியாக பண்ணுவார். இதுக்கு மேலே நான் வெளிய படிச்சதுக்கு ரெண்டாவது பிரகரணத்துக்கு போறேன், இது வந்து அபவாத பிரகரணம்னு பேரு, இந்த அபவாத பிரகரணத்துல விஷயங்களை இப்போ உடன்படியாக இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அந்த எப்படி ஸ்ருதியுடைய அர்த்தத்தை தாத்பரியத்தை நிர்ணயம் பண்றது, நாம வந்து இதில் பார்க்கிறோம் தத்துவசி வாக்கியத்துல அந்த உபக்ரமோபசம்ஹாரோ அபியாசா அபூர்வதா பலம் அர்த்தவாதா உபபத்தி அப்படின்னு ஆறு விதமான தாத்பரியங்களும் அத்வைதத்தை நிரூபணம் பண்றது என்கிறத காண்பிக்கிறோம். ஆனா அந்த தைத்திரிய உபநிஷத்துல அந்த மாதிரி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. தெரியும், பார்த்தா தெரியும், ஆனா இவர் அழகா தெரிவிக்கிறார். இவர் என்ன சொல்றார், நான் சோகம் கூட வாசிக்கல, பிரம்மவி ஆப்னோதி பரம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அந்த ரெண்டு வரிய ஒன்னா வச்சுக்கலாம். பிரம்மவித ஆப்னோதி பரம்ன்றது ஒரு சூத்திரம் மாதிரி, இந்த சூத்திரத்தை வியாக்கியானம் பண்றதுக்காக இந்த ரெண்டு வள்ளியும் வந்தது, பிருகுவல்லியும் இந்த பிரம்மவல்லி, பிரம்மவல்லி பிருகுவல்லி ரெண்டும் சேர்ந்து ஒன்னா வச்சிருந்துருக்க. பிரம்மவித ஆப்னோதி பரம்னா ரொம்ப உயர்ந்த பலத்தை முதல்ல நிர்தேசம் பண்ணினது இந்த ஸ்ருதி வாக்கியத்துல. அப்படின்னா நீங்க தீர்மானம் பண்ணலாம், அந்த பிரம்மன் தான் இங்க முக்கியமா பிரதிபாதிக்கும். ஏன்னா பிரம்மத்தை தெரிஞ்சுட்டா இப்பேற்பட்ட பரமான புருஷார்த்தம் கிடைக்கும்னு சொன்னா, எதை தெரிஞ்சுட்டா உயர்ந்த பலன் கிடைக்குமோ அதைத்தான நிரூபணம் பண்ணணும். அதனால பிரம்மன் தான் இந்த நிரூபணம் பண்ணணும், இந்த பலத்தை வச்சுட்டு ஒரு தாத்பரியம் இங்குன்னு கிடைக்கிறது. ரெண்டாவது என்ன சொல்றார், உபக்ரமமும் உபசம்ஹாரமும் எப்படி இருக்குன்னு கேட்டா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. அனந்தம்னு சொன்னாலே மூணு விதமான பரிச்சேதம் இல்லாததுன்னு கிடைக்கிறது. அப்ப அது வந்து ஜீவத்தை காட்டிலும் ஜீவனை காட்டிலும் வேறானதாக இருக்கவே முடியாது. இருந்தா அது வந்து வட்டு பரிச்சேதம் கொண்டதாக ஆயிடும். அதை நிரூபணம் பண்றதுக்காக முதல் கொண்டு வந்தது. இப்ப யாருக்கா இல்லையா, அங்க அங்க போய் மேல உபசம்ஹாரம் பண்றது, சயஷ்டாயம் புருஷே யஷ்டாசாவாதிக்கே சீகா. இந்த சரீரத்துல எந்த ஒரு ஆத்மதத்துவம் இருக்கோ, ஆதித்ய நடத்துல தேவதை உள்ளே எந்த ஆத்மதத்துவம் இருக்கோ, ஒரே ஆத்மதத்துவம் தான் அந்த சுத்தி சொல்லியிருக்கு. அப்ப உபக்ரம் மாதம் பார்த்திருக்கேன், அனந்தத்துவம் அந்த அத்வைதமான சொருபம் பிரத்யேக பெயருங்கிறது பழுத்தின்னு நல்லா கிடைக்கிறது. ரெண்டு தாத்பரிய லிங்கமாக்கி. மூணாவது அபியாசம், ஆனந்தமயோபியாசாங்கிற அதிகரணத்துல இந்த பிரம்மன் தான் இங்க விசேஷமா நிரூபணம் பண்ண வேண்டியது, அபியாசங்கிற தாத்பரிய லிங்கத்தான சொல்லப்பட்டிருக்குங்கிறது ஆச்சாரியால் பழுத்தின்னு நல்லா சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால அந்த இடத்துல அபியாசங்கிற தாத்பரிய லிங்கம் இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதுக்கு மேல அபூர்வதா பலன் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அபூர்வத்துவம் என்னன்னா அலௌகிக்கம் அந்த வாக்கியத்துல சொல்றேன். அது எப்படி எப்படி அலௌகிக்க மாறுது அப்படின்னு கேட்டால், இதை வரும்போ ஏதோ வாசோ நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனசா, மனசுக்கும் வாக்குக்கும் அது விஷயம் இல்லை. நாம லோகத்துல மனசு வாக்கு இதுக்கு விஷயமாத்தான் இருக்கிற வஸ்துவை பார்க்கிறோம், அப்படி இல்லாத வஸ்துவை நமக்கு தெரியாது. அதனால இது அலௌகிகம் அபூர்வமாக்கி இந்த நாலாவது லிங்கங்கள் அர்த்தவாதகான்னு சிருஷ்டி கூட அது சொல்லி கொடுக்கறதுக்காக வந்த அர்த்தவாதம் இருக்கு. உபபத்தி கேட்கறீங்களா, உபபத்திங்கிறதுன்னா அனந்தத்தை உபபாதனம் பண்றதுக்காகவே இந்த சிருஷ்டி வந்தது. ஏன்னு கேட்டா அந்த ஆத்மாவை அனந்தம்னு சொல்றதுக்கு இடைஞ்சலா ரெண்டு இருக்கு நமக்கு. ஒண்ணு இவ்வளவு பிரபஞ்சம் இருக்கே வெவ்வேறா தனித்தனியா இவ்வளவு பிரபஞ்சம் இருக்கிறது எப்படி அதிவீயம் அப்படின்னு சொல்ல முடியும்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஏகஸ்மாத் ஆத்மா ஆகாச சம்பூதா வாயு அக்னி அப்படி கிரமமா இந்த பிரபஞ்சம் எல்லாமே அந்த இதுலேருந்து வந்தது. அதுலயே வந்தா என்ன, மண்ணிலேருந்து வந்தது மண்ணாத்தானே இருக்கணும், மண்ணிலேருந்து வந்த குடம் மண்ணை விட்டுட்டு தனியா எப்படி இருக்க முடியும், வேறாக எப்படி இருக்க முடியும், அந்த மாதிரி அந்த பிரம்மன் தான் இது. அதனால என்ன சொல்றாரு, சத்து கேட்டுன்னா பஞ்சு மகாபூதங்களாக அதுவே ஆச்சு. அது மாத்திரம் என்ன, சத்தியஞ்ச அமிர்தஞ்ச சத்தியமாகவது. இந்த லோகத்துல நம்ம எது சத்தியம்னு சொல்லிட்டு இருக்கோமோ, எது பொய்னு சொல்லிட்டு இருக்கோமோ, இது கூட அந்த சத்தியம் தான் ஆச்சு அப்படின்னு எல்லாம் ஆச்சுன்னு எப்படி சொல்றது. அப்ப அந்த அனந்தத்துவத்தை உபபாதனம் பண்ணக்கூடியதாக தானே அமையிறது இந்த சுருதி, இந்த சிருஷ்டி எல்லாமே அதுக்காக வந்ததுன்னு தெரியுது. அப்ப உபபத்தி அர்த்தவாதம் இந்த மாதிரி ஆறு விதமான தாத்பரிய லிங்கமும் நம்ம ஒவ்வொரு உபநிஷத்திலையும் பார்க்க முடிகிறது அப்படின்னு அழகா நிரூபணம் பண்ணி இதுதான் தாத்பரிய விஷயம். அதுக்கப்புறம் நம்ம ஆத்மஸ்வரூபத்தை முதல்ல நம்ம சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொன்னோம். பிரம்மத்தில் இதே மாதிரி சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறத சுருதி நிரூபணம் பண்ணிருக்கு. சத்தியம் ஜானம் அனந்தம் விஜயானம் ஆனந்தம் பிரம்ம அப்படின்னு நிரூபணம் பண்ணியிருக்கு. அதனால ஸ்வரூபத்துல வித்தியாசம் இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ நாம என்ன பண்ணணும்னா, அப்படி அந்த ஸ்வரூபத்துக்கு வித்தியாசப்பட்ட விஷயங்கள்லாம் எது தெரிகிறதோ அது எல்லாம் ஆரோக்கியம் அஜானத்தினால வந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடிகிறது. அதை நாம விவேகம் பண்றோம். ஸ்ருதியே எப்படி விவேகம் பண்ணுங்கிறது நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அந்த விதத்துல விவேகம் பண்ணிட்டே வந்தோம்னா கடைசியில என்ன நிற்கும்னா சச்சிதானந்த ஸ்வரூபம். இது அகண்டா அந்த சச்சிதானந்தமும் இந்த சச்சிதானந்தமும் ரெண்டு சச்சிதானந்தம் இல்லை, ஒரே சச்சிதானந்த ஸ்வரூபம் தான். இதுதான் அகண்டாசம் அப்படின்னு நிரூபணம் பண்ற. அந்த இடத்துல மகாவாக்கியார்த்தம் வரிசையா சொல்லுவார். மகாவாக்கியத்துல எந்தெந்த மாதிரி அந்த வாக்கியார்த்தம் என்ன, லட்சியார்த்தம் என்ன, லட்சியார்த்தம் தான் பிரதான். வாக்கியார்த்தங்கிறது லட்சியார்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகப்படக்கூடியதே தவிர நமக்கு சாப்பிட்டு போதத்துல விஷயமாகக்கூடியது லட்சியார்த்தம் தான். லட்சியங்கிறது வெறும் ஸ்வரூபம். அகண்டார்த்தம் எப்படி ஆகுங்கிறத நல்லா நிரூபணம் பண்ணியிருக்கேன். அது பல யுத்திகள் சரி, நான் அதை கொஞ்சமா முன்னாடியே சொல்லிட்டேன், அப்புறம் விட்டு போகாம இருக்கணுங்கிறதுக்காக. அதனால அதை சொல்லிட்டேன், திரும்பி வரப்போறது இதாக. ஆக இப்படி அசிங்கிறது என்ன சொல்றது, தத்துவங்கிறது லட்சியார்த்தத்தை புரிஞ்சுங்கன்னா, அப்புறம் அசிங்கிற இந்த பதார்த்தம் என்ன சொல்றதுன்னா, இப்பவே நீ அதுவாக இருக்கு. சில பேர் கண்டிப்பா மோட்சத்துக்குள்ள அப்புறம் பிரம்மமா இருக்கலாம் அப்படின்னு, இப்ப வந்து வேற மாதிரியா இருந்தா கூட நமக்கு ஜானம் வந்ததுக்கு அப்புறம் பிரம்மமாயிடுவோம் அப்படின்னு நினைக்கின்றப்பா. ஆனா உபதேசம் யாருக்கு பண்ணினா, அஜ்ஞனுக்கு உபதேசம் பண்ணேன். தெரிஞ்சவனுக்கு இல்லை, தெரியாதவனை பார்த்து என்ன சொல்ல போறேன், உங்க நான் பிரம்மமாக்க போறேன் அப்படின்னு சொல்லல, இன்னும் பிரம்மமா இருக்கேன்னு சொன்னார். அசீன வர்த்தமான. அப்ப அந்த வர்த்தமானத்தை என்ன சொல்றது, பாஷ்யக்காரர் இருந்துச்சா, ஒண்ணுமே பாஷ்யத்துல இல்லாதது இல்லை. தத்துவம் பவிஷ்யதி அப்படின்னு சொல்லியிருக்கா சுருதி அப்படின்னு நீ அதுவாத்தானே இருக்க அப்படின்னு அவசியத்தே இருக்கு. காட்டுறதுனா அவன் இதுல இருந்து அந்த தத்துவத்தை நீங்க எப்படி மகாவாக்கியம் சொல்லி கொடுக்கறது காண்பிச்சார். இந்த நாலு மகாவாக்கியம் சொல்றா, எப்படியும் நிறைய மகாவாக்கியம் இருக்கு. ஒவ்வொரு மகாவாக்கியத்துக்கும் இவர் வந்து அர்த்தத்தை எழுதினார். எப்படி அது வந்து அர்த்த வித்தியாசப்பட்டதே கிடையாது, எந்த மகாவாக்கியமா இருந்தாலும் ஒரே அர்த்தம் தான் எல்லாத்துக்கும். ஆனா அந்த பதங்களில அந்த அர்த்தத்தை எடுக்கிறது எப்படி அப்படின்னு இருக்கேன். அதுக்காக பல ஸ்லோகங்கள் எழுதினார். தத்துவசிங்கிற வாக்கியம் மாற்றம் ஒன்பது தடவை சொல்லும்படியா ஏற்பட்டது. அந்த சிவகட்டையை சொல்லிட்டு ஒன்பது தடவும் ஒவ்வொரு ஆசங்கை அவனுக்கு ஒரு சங்கை புதுசாக வந்து ஏதாவது அந்த சங்கையை வாயால் சொல்லவே மாட்டான், இன்னொருத்தர் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவான். உடனே அவர் புரிஞ்சுட்டு சொல்லுவான். அப்போ அங்கே வரக்கூடிய சங்கைகள் என்னங்கிறதுக்காக ஒரு பத்து ஸ்லோகம் தத்துவமசி வாக்கியத்துக்காகவே. இந்த பத்து ஸ்லோகத்தை படிக்கிறாங்கன்னா எதுக்காக அவர் இன்னொருத்தர் உபதேசம் பண்ண சொன்னார் பண்ணினார் அப்படிங்கிறத அழகா நிரூபணம் பண்ணியிருக்கார். இதோட மகாவாக்கியார்த்தம் முடிஞ்சு ரெண்டாவது பிரகரணம் முடிஞ்சிருது. மூணாவது கைவல்ய பிரகரணம். இதுல அந்த வாக்கியம் வந்து நமக்கு அபரோக்ஷமான ஞானத்தை தான் உண்டாக்குறதுங்கிறத முதல்ல நிரூபணம் பண்ணார். சாப்த அபரோக்ஷம். சாப்த அபரோக்ஷம் அப்படின்னு சொன்னா, அந்த தசமஸ்தமசிங்கிற திருஷ்டாந்தத்தை வச்சுட்டு நீதான் அந்த பிரம்மம் அப்படின்னு சொன்னா நமக்கு பிரத்யட்சமா தான் தெரிஞ்சா, அது பரோட்சமா தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருந்தாலும் ஒரு பெரிய பிரதிபந்தம் வந்து அதுக்கு அந்த அபரோக்ஷம் இல்லையே, நமக்கு அது தெரியல அப்படின்னு சொல்ல வைக்கிறது. அபரோக்ஷ வஸ்து விஷயேதி சப்தஜா அபரோக்ஷதான் விஜகாதி அகண்டதி. சப்தத்தினால உண்டானதேங்கிறதுக்காக அது பரோட்சம் ஆகாது, ஏன்னா விஷயம் அபரோக்ஷம். நிபுணம் நிசம்ய தசமஸ்வம் இத்தியதோ வசனம் நகித்வம் உபலத்வம் இச்சதி. நீதான் அந்த பத்தாவது மணி சொன்னதுக்கப்புறம் ஆமா அவனை பார்க்கணுமே அப்படின்னு கேட்க மாட்டான். ஏன்னா சொல்றதே பார்த்தாச்சு, பிரத்யட்சம் வந்தாச்சு. அதே தான் இங்கே, ஆனால் இவனுக்கு அந்த தேகாதி அத்தியாத தார்க்கியம் வந்து இவனை இடைஞ்சல் பண்ணி விடுறது, பண்ண முடியாது. அதனால அப்ப என்ன பண்றதுன்னு சொன்னா, அவனுக்கு இந்த வேதாந்த வாக்கியத்தை நல்லா விசாரம் பண்ணி போக்கணுமா. இவ்வளவு பண்ணினத்துக்கு அப்புறம், சிரவணம் பண்ணினத்துக்கு அப்புறம் கூட மனசுக்கு வரலையே, என்ன பண்றது அப்படியா அப்படின்னா, அதுல மூணு பேர் மூணுக்கா பிரிக்க வேண்டியிருக்கு அதிகாரிகளை. இத்தம் சம்போதிதாபி அனவகித மதே எத்திய போதோ நிறுத்தா. நல்லா ஒரு சந்தேகம் இல்லாம சாஸ்திரத்தை அழகா புரிய வச்சாச்சு, ஆனா போதம் வரமாட்டேங்கிறது அவனுக்கு. ஏன் ஆனா வகைதான் தான் தெரியுது. அவனுடைய புத்தி ஏகாக்கிரமாக மாட்டேங்குது, அதுல அவதானம் கொடுக்க மாட்டேன், எங்கேயோ தப்புறது, அதனால விஷயம் புரிய மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? தஸ்யாத் பூதோ விசார வியசன வசமனாக அவனுக்காக ஆவர்த்தி பண்ணுது. மூணு படிச்சு போன தடவை படிச்சதை விட இப்ப நல்லா பிடிக்கும், அப்பவும் வரலையா, இன்னொரு தடவை திருப்பி படிச்சேன், ஆவர்த்தி ரசக்கிறது உபதேசம், திருப்பி திருப்பி சிரவணம் பண்ண. தானாவும் விசாரம் பண்ணணும், அதே மாதிரி குருவுடைய சகாயத்தை வாங்கிட்டு சகாயத்தோடும் விசாரம் பண்ணணும். ரொம்ப சொந்தமாக விசாரம் பண்ணிருந்தா தப்பா போடும். இப்படி ஒரு சில பேர், சில அதிகாரிகளுக்கு என்ன ஆகும்னா அவருக்கு பிரதிபந்தம் வந்து விக்ஷேபம் பிரதிபந்தகமா இருக்கும். விக்ஷேபத்தினாலதான் பண்ண முடியாம போச்சு. அப்ப அவளுடைய மனசை ஒரு இடத்துல நிறுத்துறதுக்கு அவ யோகோபாயத்தை, யோகத்தை உபயோகப்படுத்தும்படியாக ஏற்படும். அந்த யோகத்துல ரெண்டு விதம், ராஜயோகம் ஹடயோகம். ராஜயோகம்ங்கிறது என்னன்னா சரீரத்துக்கு சிரமத்தை கொடுக்காமல் அந்த மனத்தை அரைக்கிறது, இது ராஜயோகம். விசேஷமா ஆசனங்கள் எல்லாம் போட்டுட்டு பிராணாயாமம் எல்லாம் பண்ணிட்டு அப்படி பண்றதுங்கிறது ஹடயோகம். இப்படியாக ரெண்டு விதமா யோகத்தை இருக்கு. இந்த யோகங்கிறது வேதாந்த சாஸ்திரத்துக்கு சுத்தமா உபயோகப்படாததுன்னு தீர்மானம் பண்ணப்படாது. ஏதேனும் யோக பிரத்யுக்தான்னு சொல்லிட்டாரே, அதை அந்த சாஸ்திரத்தை நீங்க எப்படி வேதாந்தத்தை கொண்டு வந்து கேட்கிறேன்னு கேட்கப்படாது. எந்த அம்சத்தை அவர் தியாகம் பண்ணினார், பிரத்யுக்தான்னு சொன்னாருங்கிறத நீ கவனிக்கணும். அழகாக ஸ்லோகத்துல எழுதிருக்காரு, அந்த ஜெகத்காரன் சொல்ற விதத்தில் எது ஜெகத்தை விட்டு பண்ணிது அப்படின்னு சொல்றது பிரதானம்னு கொண்டு போய் நிறுத்துறது, அது தப்பு, ஸ்ருதிக்கு விரோதமா இருக்கு. ஆத்மா அத்வைதம்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேன், துவைதம் தான் சொல்றது யோகசாஸ்திரம், அது தப்பு, ஏற்றுக்க முடியாது. அதே சமயத்துல பிரபஞ்சம் சத்தியம்னு சொல்லி கொடுக்கறது அதுவும் வந்து ஒத்துக்கக்கூடிய விஷயமாக இல்லை. ஆனா இதை தவிர்த்து சித்தத்தை ஏகாக்கிரமாக்கிறதுக்கு அது என்ன விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறதோ, உபாயங்களை சொல்லிக் கொடுக்குதோ, இது எல்லாமே இந்த வேதாந்தத்துல ஏற்றுக்கப்படுற விஷயம் தான். வேதாந்தத்தை பாஷக்காரர் இதை படிச்சுன்னே சொன்னார், சூத்திரக்காரரை ஏற்றுக்கிட்டார். சூத்திரக்காரர் வந்து பல இடத்துல இப்ப இந்த உபாசனம் பண்ற என்ன சொல்லிருக்காரோ சொல்லும் போது எத்தனை காக்கிரதா தத்ரா விசேஷாத் ஆசீன சம்பவாத் ஆசனாதிகள்லாம் சொல்லணும், இப்படி எல்லாம் ஆசனங்கள்லாம் இருக்கு. ஒரு யோகசாஸ்திரத்தை சுருக்கமா ஒரு அதிகாரத்துல எடுத்து சொல்லிட்டு அதுக்கெல்லாம் வாங்க முடியும். பல இடத்துல வந்து அந்த பஞ்சவிருத்தியில மனோபக்தி உபதிஷ்டத்தைங்கிறதுல யோக சூத்திரத்துல சொல்லியிருக்கிறத எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன். அப்படி பாக்குறத விரோதம் இல்லாத அந்த சாதனத்தை நம்ம எடுத்துக்கிறதுல ஒரு தப்பும் இல்லைங்கிறத அழகா நிரூபணம் பண்ற. இந்த சில பேருக்கு என்ன ஆகும்னா விசாரம் பண்ணி தியானம் யோகநகம் பண்றது கஷ்டப்படும், ஆனா விசாரம் பண்ணி புரிஞ்சுக்கிறது சுலகமாக தெரியும். அப்படி சில அதிகாரிகள் இருப்பாங்க. சில பேருக்கு மனசுல அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும், ஆனா மனசை அடக்கிறதுக்கு ஏதாவது ஒரு யோகம் ஆசனாசனம் பண்ணினா அது சரியா வரா மாதிரி இருக்கும். அதனால அதிகாரிகள் ரெண்டு பேரும், அதனால யோகத்துக்கு அதிகாரியாக இருக்கிறவன் யாருன்னா சொல்லி புரியாதவன், எவனுக்கு மனசை நிற்க மாட்டேங்கிறதோ அவன் தான் யோகத்துக்கு அதிகாரி அப்படின்னு கொண்டு வந்தார். அக்ஷான் விக்ஷேப சாந்தி சபலபதி மனோ லாலநீர்வா ஹசாத்வா. அந்த மனசை வந்து எங்க போறதோ பார்த்தப்பா அங்கதான் போவேண்டாம், அது ஒண்ணும் தெரியாது, இது நன்னா இருக்கு, அந்த இது அழகா கௌரவாதர் சொல்லிக் கொடுத்துட்டார். லயே சம்போதையே சித்தம் விக்ஷித்தம் சமயே புனா சகசாலம் விஜானியா சமப்பிராப்தம் நஜாலயே அப்படின்னு அந்த லாலனோபாயம் இருக்கு பாத்தீங்களா, அதை அவர் சொல்லிக் கொடுத்துருக்காரு. அந்த மனசை வந்து நம்ம தியானம் பண்ணணும், ஆத்மாவை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே இடத்துல நிற்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கோம், நம்ம நம்மளை ஏ மாதிரி ஓயப்படும். பகவத்கீதையில் சொல்லியிருக்க, எதோ எதோ நிச்சரதி மனச்சஞ்சல மத்திரம் தத்தத்தோ நியம் மேலிட்டது ஆத்மன்னேவ வசனது. ரொம்ப விசாரமா நினைக்கிறேன். அப்ப அதை அங்கேருந்து இப்படி அழைத்து கொண்டு வரணும். அங்க போக மாட்டேன்னு சொன்னா நான் தூங்க போவேன்னு தூங்க அடம்பிடிக்கணும், உடனே தூக்கம் வரும். தூக்கம் வந்தா கலப்பி உடனே இருந்தாரு, உனக்கு வேற வேலை இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி அழகா லாலன் அதுக்கு நல்ல புத்தி உபதேசம் பண்ணி கொடுத்து அதை வகைப்படுத்தணும். அதுக்கெல்லாம் கேட்காத திட்டம் இருக்கு, அது ஹதாத்துன்னு சொன்னாங்க. பலாத்காரமா ஒரு குணம் அதுதான் அந்த பிராணாயாம பிரத்யாகாரம் இருக்குங்களா. இந்த விதத்துல எப்படியாவது கடைசியில் இதில் கொண்டு முடிக்கணும். தாயே தனந்தம் பரம சுகபிதாத்மான மேகம் இருக்கு. ஏகாந்தத்தில் உட்காந்துட்டு இந்த ஆசாமி மனசை இந்த மாதிரி ஏகாந்திரம் பண்ணான்னா இவனுக்கு வராம போகவே போகாது. அப்படி வந்தவனுக்கு தத்துவசாட்சா்காரம் இதுக்கு எதெல்லாம் பிரதிபிண்டமானதோ அந்த பிரதிபிண்டங்கள்லாம் போய் அழகா தத்துவசாட்சா்காரம் வந்ததுக்கு அப்புறம் அவன் எப்படி தன்னை நினைக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கிறான். அவன் வந்து இந்த சாட்சா்காரம் வந்ததுனால ஏற்கனவே இருந்த சங்கீத கர்மாக்கள் ஒன்றும் இன்னும் இல்லை, ஆகாமி கர்மாக்கள் ஒட்டவே இல்லை. பிராரம்ப கர்மாங்கிறது ஒரு பிரதீதியாக இருந்துட்டு அவனுடைய போகத்துக்கு காரணமாக இருந்துருக்கு. அதுவும் போயிடுச்சுன்னு சொன்னால் இவன் வந்து அதுக்கப்புறம் வந்து முக்தந்தான். அப்ப ஜீவன் முக்தியாக இருக்கும்போது அவனுடைய நிலை என்ன அதை சொல்ற எப்படி இருப்பான். உபநிஷத்து விருதாரண்யத்தை சொல்றது ஜீவன் முக்தன் எப்படி இருப்பான்னா எப்படியாவது இருப்பான், அது இப்படிதான் இருப்பான்னு சொல்ல முடியாது சொல்ற. கேபி வர்ணாசிரமாச்சார நிஷ்டாபராக முக்த பால பிரமத்தோபமாச்சாபரே ராகினோ போகினோ யோகின சேதரே ஞானினாம் லட்சியத்தை நைக்க ரூபா. சில பேர் வந்து வர்ணாசிரமாச்சாரத்துலதான் ரொம்ப பூர்ண நிஷ்டையோட இருந்துருக்கலாம். வசிஷ்டர்லாம் ஆதார நிஷ்டர் வர்ணாசிரம திருவத்தை பண்ணியிருப்பான் தியானி. வசிஷ்டர் ராமருக்கே உபதேசம் பண்ணியிருக்கார் இல்லையா. அப்ப தத்துவ தியானி, ஆனா அதை எப்போ போல கிரகப்படங்கள் எல்லாம் பாலனம் பண்ணிட்டு அப்படி இருந்துட்டு இருக்காங்க. சில பேர் வந்து முக்த பால பிரமத்தோபம் ஆசிரியர் குழந்தைகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி, அதாவது ஆதார நிஷ்டங்கள்லாம் இல்லையே ஏதோ பைத்தியகாரத்தனமா இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் அதை போல பைத்தியகாரத்தனம் இல்லை. சதாசிவ பிரம்மேந்திரருக்கு அவரை பத்தி குருட்ட எல்லாரும் சொன்னா அவனுடைய சிஷன் வந்து பைத்தியம் மாதிரி தெரியறான் அப்படின்னு குரு என்ன சொன்னாரா, அந்த வீட்டில் எனக்கு வரலே நான் வருத்தப்படுறேன் தெரிஞ்சேன். கேட்டுச்சுன்னா ரிபு ஜடபரத தத்தாத்திரேய பிரபுத்தான் இவா வந்து ஆச்சாரியத்தில் இருக்க இது இல்லை. ஜடபரத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கா, அவ்வளோ பண்ணிட்டு இருக்கா, அதனால அது ஒரு மத்த பிரமத்த ரீதியில இருக்கான். அவனும் ஜீவன் முக்தான். ராகினோ போகினோ யோகினே கரைய சௌகரி விஷ்ணுபுராணத்தில் சௌகரியுடைய கரையெல்லாம் வருது, அவர் வந்து நிறைய கல்யாணம் பண்ணிட்டார் அப்படிலாம் வருது. ஆனால் ஜீவன் முக்தன் தியானம் வந்து அப்புறம் எல்லாத்தையும் விட்டு போயிட்டார் அவர், அந்த மாதிரி இருக்கு. அதனால தியானிகள் எப்படி இருப்பான்னு ஒன்றும் தீர்மானம் பண்ணி சொல்ல முடியாது, எப்படி வேணாலும் இருப்பான். ஆனா ஒண்ணு இது எல்லா இடத்துலையும் ஒன்னா இருக்கு. சுவானந்தே சகஜே சதா விஹரதாம் ஸ்வச்சந்த லீலாதுஷாம் நிஸ்தங்காச்ச நிரர்கலாச்ச ஜெகதாம் கல்யாண சந்தோகன் மத்யானாம் சலிலே அம்பரேஜ வயசாம் வாயோரிவ ஆஷாமுகே துர்லக்ஷே பசி யோகினாம் பகுவிகா கூடா விசித்ராதி. ஞானிகளுடைய கதியை நம்மளால ஊகிக்கவே முடியாது. ஜலத்துல மத்தியம் சஞ்சாரம் பண்ற அந்த வழியை நம்மளால அப்புறம் பார்க்க முடியுமா, அது போனதுக்கு அப்புறம் அது போன சின்னமா தெரிஞ்சுட்டு இருக்கணும். ஆகாசத்துல பட்சிகள் பறந்து போச்சுன்னா அந்த போன அடையாளம் தெரியுமா, பட்சி பறந்துருக்குன்னு இல்லையா. வாயு வந்து ஆகாசத்துல போய் அங்கேருந்து அங்கேருந்து அடிக்கிறதுன்னு சொன்னா அதை அடைச்ச அடி வேற அடையாளம் தெரியுமா. அதான் தியானிகளுடைய சரித்திரத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அவ ஆனந்தே சகஜே சதா விசேஷம் தன் ஆத்மஸ்வரூபமான ஆனந்தத்துல எப்போதும் ஆத்மாராமாவா இருந்துட்டு இருப்பார். வெளியில பார்க்கறதுக்கு பிரச்சந்த லீலா இருக்கான். எப்போனா இஷ்டப்படி அவளுடைய லீலைகள் இருக்கும், இப்படித்தான் இருக்கும்னு ஒண்ணு சொல்ல முடியாது. ஆனால் நிஸ்தங்காத நிரர்கலா அவளுடைய அந்த லீலையானது நிஸ்தங்கம் தங்கல் இருக்கார். ஒரு அதாவது ஒரு ஈடுபாடு இருக்காரு, இது என்னுடையது அப்படிங்கிற ஒரு சம்பந்தத்தோடு அவள் செய்ய மாட்டார். சங்கத்தோட ஜெகதாம் கல்யாண சந்தோஷம் என்ன காரியம் செஞ்சாலும் இந்த ஜெகத்துக்கு அதனால உபகாரம் தான் ஏற்படுமே தவிர அபகாரம் ஏற்படாது. தியானிகள் வந்து சர்வபூத ஹிதேயராக அடிக்கடி தியானிகள் வந்து வீட்டையில சொல்றாங்க. சர்வபூதத்தையும் அவள் ஹிதம் பண்ணி அவளுக்கு லாபம் கிடையாது. ஆனா அது அவளுடைய சுபாவம் சர்வபூத ஹிதேயராக அப்படின்னு இருப்பாங்க. அதை மாத்திரம் பாருங்கோ, இந்த மாதிரி யாரு தியானியோ அவன் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிங்கிறது. யோகி தேய பதாம்புஜ ஸ்ரீஜகதாம் நாசோ ஹரிர்யம் ஸ்வயம் சாந்தம் நித்யம் அனுபிரஜாமி ரஜசா பூஜேயமித்யம் பிரவீதி. தஸ்மாத் விஸ்வகுரோ துராதுல நரைஹி ஆனம்ய பாதாம்புஜா ஆத்மானந்த நிமக்ன நிஷ்கலமதேஹி அந்யோத்ர தன்யோஸ்தி கா. அவனை விட தன்யன் வேறு யாரு இருக்க முடியும்? ஏன்னு கேட்டா, பகவான் கிருஷ்ணர், கிருஷ்ண பரமாத்மா, அவரை பேர்பட்டவர் யோகி தேய பதாம்புஜா. அவருடைய பதாம்புஜத்தை பாதாரத்தை யோகிகள் எப்போதும் நிரந்தரமா தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. மூன்று லோகத்துக்கும் அவர் வந்து நாசராக இருக்கார், திரிஜகதாம் நாசகா. அவர் என்ன சொல்றாராம் பாகவதத்திலே, நிரபேட்சம் முனி சாந்தம் நிர்வைரம் சமதர்சனம் அனுபிரஜாமியம். இந்த ஜீவன் முக்தன் எதையும் அபேட்சிக்காமல் சாந்தமாக, வைரம் இல்லை, தேகம் இல்லை, சமதர்சனமாக இருந்துட்டு இருக்கானே, இவன் போற போ அந்த வழியில பின்னாடி போறாராம். எதுக்கா பின்னாடி போனோம்? முன்னாடி போல, பின்னாடி இருக்கா போனோம். ஏன்னு கேட்டா, அகம் நித்தியம் பூஜையே தியங்கிலே நோக்கி. அவருடைய அந்த பாதம் பட்ட அந்த தூளி இருக்கே, அந்த தூளி எல்மேல பட்டு அதனால நான் பவித்திர வாகனம் சரீரத்திற்காக பின்னாடி பார்க்கிறேன். அப்பேற்பட்ட பரமாத்மா இந்த ஜீவன் முக்தரை பத்தி இப்படி ஒரு அபிப்பிராயம் தெரிவிக்கிறாருன்னா, இந்த ஜீவன் முக்த நிலையை விட்டு வேற என்ன ஒரு உயர்ந்த நிலை இருக்க முடியும்னு கேட்கிறேன். தஸ்மாத் விஸ்வகுரு சுராசுர நரையில் ஆனந்திய பாதாம்புஜா. பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா சொன்னா சுரன் அவர்கள் உலகம் கூட வந்துக்க வேண்டிய வந்திக்கக்கூடிய ஒரு பரமாத்ம ஸ்வரூபம். அவரே இப்படி சொல்றாருன்னு சொன்னா, அப்ப இந்த ஜீவன் முக்திங்கிறது தன்யமான ஒரு இது இல்லையா? ஜீவன் முக்தன் தன்னை பார்த்து தன்னுடைய அனுபவத்தை சொல்லிக்கிறான் அப்படின்னு இந்த சந்திரசியில இருக்கு. இங்கேயும் கொஞ்சம் வருது, நம்ம தைத்திரிய உபநிஷத்துலையும் வருது, காயன்மாஸ்தே அப்படின்னு வருது. அதே மாதிரி கொஞ்சம் சொல்ற, கிரான் அக்னேன் அந்த பிரகிருதி விஷமே ஜன்ம ஜலது மயா புண்ணீர் லப்தா குரு அமிர்த சிந்தாமணி ரசோ யதியாபிஹி கோபிஹி விஷத மதுராபிஹி விதீரே ஸ்வசம்பூர்ணே யஸ்மான் நிரவதி சுஷே தாமய ராமே. அவன் சொல்றான் இந்த மாதிரி கிடைக்கல என்ன என்னுடைய பாக்கியம்னு அவன் மனசோட நினைக்கிறான். இத்தனை நாள் எங்கே இருந்தேன்னா, ரொம்ப நாள் எங்கேயோ முழுகி இருந்தேன். ஜென்ம ஜலது, ஜென்மங்கிற ஒரு சமுத்திரத்தில் தத்தளிச்சுட்டு இருந்தேன். ஏதோ ஒரு புண்ணியம் எனக்கு ஒரு குரு கிடைச்சி கிடைச்சா, அமிர்த சிந்தாமணி அப்பேற்பட்ட ஒரு குரு கிடைச்சா, அவரை உபதேசத்தினால எரியாபி கோபி அவருடைய வாக்குனால, அது விஷத மதுராபி அவரை சொல்லி நான் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதனால நான் இப்போ எப்படி இருக்கேன், அஜானம் இல்லாத என்னுடைய ஸ்வரூபத்துல ரமிக்கின்ற இருக்கேன், ஆத்மாராமனாக இருந்துட்டு இருக்கேன். நவேத்யோ நாவேத்ய ஸ்வரசமதிகிருத்திய சுகதனஹ நஹேயோ நாவேய ந புனரபிதேய க்ஷணமஹோ புரன் ஆத்மாஸ்மாக்கம் ஜெகவிதம் அகஸ்மாத் திரையதி ந கத்யா நாபோத்யா ந புனருபரோத்ய கதம். இப்ப ஆத்மாவை நான் எப்படி நினைக்கிறேன்னா, வேத்தியமாக இல்லை. நான் எப்படி தெரிஞ்சுட்டேன்னு சொன்னா, நான் ஆத்மா, நான் ஆத்மாவை தெரிஞ்சுட்டேன் அந்த மாதிரி வேத்தியமும் இல்லை. விதிதா கண்ணியம் வேத்தியமும் இல்லை, ந அவேத்யா ஸ்வரச மதி ஹிருத்ய சுகதனஹ. வரத்தை மத்தினா சொப்பிரகாசம், என்னுடைய ஆத்மஸ்வரூபம் தானே பிரகாசிக்கிறது, நான் எப்படி அதை பார்க்கறேன்னு சொல்லவே முடியாது, தானா தான் பார்த்துட்டு இருக்கேன். ந கத்யா, அது எப்படி இருக்குன்னு நானும் சொல்ல முடியாது. ந அபோத்யா, இதை என்னால நிராசம் பண்ணவே முடியாது. இந்த ஆத்மா எனக்கு வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லி செஞ்சாலும் விட்டு தொடங்கலாம்னா முடியாது, பிடிச்சி இழுக்கவும் முடியாது. ந ஹேயோ நாகேயா, இதை கொஞ்சம் மறைச்சு வைப்போமே என்னுடைய ஆத்மஸ்வரூபத்தின்னு சொன்னா, இங்க மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ந புனரபிதேயா க்ஷணம், ஒரு க்ஷணம் கூட என்னுடைய ஆத்மா எனக்கு மறைய மாட்டேங்கிறது. புரன்னாத்மாத்மாகம், இந்த ஆத்மா இப்ப என்ன பண்றது, ஜெகவிதம் அகஸ்மாத் திரையதி, இந்த ஜெகத்தை மறைக்கிறது ஆத்மஸ்வரூபம். எங்க பார்த்தாலும் ஆத்மா திரையது, ஜெகத்து மறைகிறது. ஜானிகா சர்வபூதா சத்யாம் ஜாகிரத்தை செஞ்சது, முன்னாடி அது ஆத்மா வரதுன்னு சொல்றது, இப்ப ஆத்மா அதை மறைக்கிறது, அதுதான் ஈஷா வாக்கியம் இருந்தது. அப்ப இந்த ஸ்வரூபத்தை அவன் வந்து அனுபவிக்கிறாங்கிறது, அவன் அனுபவத்தை எடுத்து காண்பிக்கிறார். கடைசியில தன்னுடைய இது சொல்றார், கசந்தமபவத் கசன்னு திஷ்டதி அச கசமேதி லயம் பிரதீதி வித்வம் எப்படி இந்த விஸ்வம் இந்த ஆத்மஸ்வரூபத்துல உண்டானது, எப்படி நிக்கிறது, எப்படி அதுல போய் லயமடைகிறது, இதெல்லாம் ஒன்றும் சிந்தவே இல்லை. விமல திருஷ்டி சுத்தமான சைதன்ய ஸ்வரூபமான என் ஸ்வரூபத்தில் நிஜே நிரத்த சங்கே பட்டு பரிமரிக்க மிருஷேத்தி நிலவருத்தவசி. இந்த ஜெகத்து பொழுது நான் இதை பற்றி எதுக்காக சொல்ல பண்ணோம், இந்த ஆத்மஸ்வரூபத்தில் ஜெகத்து மிச்சா இல்லவே இல்லை, அது எப்படி வந்தது, என்ன போச்சு, என்ன போச்சு, இதெல்லாம் பார்க்கறது, நான் எதுக்காக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் பட்சமாக இருக்கேன் அப்படின்னு அந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுன்னு சொல்றான். இதை பற்றி விசாரமே இல்லை, அவித்திய பற்றி கூட விசாரம் இல்லை, இருக்கா இல்லையான்னு கேட்டா அதை பத்தி நான் ஏன் விசாரிக்கணும். நவத்தியா நாமாத்தியாக நகலு விஷயாக நெய்வஜகையாக நச்ச அசூன்யா கோஷாக நச்ச புனரவி புறநிவேசாக ந சுகிருதா ததாப்பியாத்மா ஏகாசி நிஜபல வராக்கி அரிச்சமும் விதித்த. ஒரு பெரிய சத்ரு சேனையை ஜெயிச்சுட்டு இப்படி பிரகாஷிச்சிருந்தான் ஆத்மஸ்வரூபம். என்கிட்ட சரீரமே இல்லை, வித்தியாலெல்லாம் இல்லை, மந்திரிகள்லாம் இல்லை, குதிரைகள்ல யானைகள்ல ஒன்றும் இல்லை, ஆனா எனக்கு இருந்த ஒரு பெரிய சத்ரு சைன்யத்தை ஜெயிச்சுட்டு இன்னைக்கு ஆத்மா பிரகாஷிக்கின்றிருக்கு. அற்புதம் இது. அப்புறம் ஒண்ணு பாருங்க, அதாவது இவன் வந்து ஒரு பெரிய துர்கதன், துர்கதன்னா தரித்திரம்னு ஒரு அர்த்தம், யாரும் வந்து சேர முடியாததுன்னு ஒரு அர்த்தம். துர்கத சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம், என்னுடைய தௌர்கத்தியம்னா இது ரெண்டுமே எங்கிட்ட இருக்கு, இவங்க சேர்த்து வச்சுக்கல இல்லையா, அபரிகிரகம் ஒண்ணுமே இல்லை. ந தாத்தோ நோ மாதா சுகிருதப்பி நமே தாம நிதனம், எனக்கு ஒரு வீடு கிடையாது, நசாண்ணம் பானம் பா ந சதத கதி ந அம்பரம் அப்படி சரியான வஸ்திரம் கூட இல்லை, சரந்தம் கிருத்தனம் மா இப்படி நான் போயிட்டு இருக்கேன். ஆக நகு லோகோபி விவரிசதி, இந்த லோகங்களும் அந்த இது போறதுக்கு ஒன்று விமர்சனம் பண்ணலையா, அகோமே தௌர்கத்யம், இந்த எனக்கு இருக்கக்கூடிய இந்த ஏழத்தன்மைன்னு இருக்கேன், இந்த ஏழத்தன்மை அதான் ஜனங்கள் இவரை ஒண்ணு எதிர்பார்க்கறது ஏதோ படிக்க போட்டு போடுறது அப்படின்னு சொல்லி அப்படியே போடுறா, ஒண்ணு லட்சியம் பண்றது இல்லை. இந்த தௌர்கத்தியத்தை தௌர்கத்தியம்னா பார்த்து வருத்தப்படுவா மத்தவாள் தான், யாருமே என்ன வந்து பார்த்து வர மாட்டேங்கிறாளே, லட்சம் பண்ண மாட்டேங்கிறாளே அப்படின்னு வருத்தப்படுவாளா, ஒண்ணுமே இல்லை இழையா இருக்கேனே அப்படின்னு வருத்தப்படுவா. ஆனா இங்க என்னடாதுன்னா கதப்பி சுக சாம்ராஜ்யம் அப்படின்னு, யாருமே என்ன பார்க்கவாட்டா ஆனா எனக்கு ஆரம்பமா இருக்கு சுக சாம்ராஜ்யம், எனக்கு ஒண்ணுமே வாழ்ந்தான் ஆனா சுக சாம்ராஜ்யம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு அவன் தன்னுடைய சொரூபத்தை சொல்லிக்கிறான். அகம் நமாயி இனத்தை போகிட்டான், இது ஒரு நல்ல ஸ்லோகம், அவன் தன்னை எப்படி பார்க்கறாங்கிறது. அகம் நமாயி நச்ச போகிஷாயி, மகாவிஷ்ணன் எப்படி இருப்பாருன்னா மாறு பண்ணிட்டு இருப்பார், எல்லாரும் ஏமாத்திட்டே இருப்பார், நச்ச போகிஷாயி ஆதிசேஷன்ல வருத்தின் இருப்பார், ந சக்கரதாரி ந தசாவதாரி, கையில் சக்கரம் வச்சுட்டு இருப்பார், தசாவதாரம் ஏதாவது அவதாரம் எடுத்துட்டு இருப்பார், நான் அதெல்லாம் நமே பிரபஞ்ச பரிபாலனியாக, பிரபஞ்சத்தை பாலனம் பண்ணக்கூடிய கடவுள் அவர், எனக்கு அந்த பொறுப்பு இல்லை, ததாபி விஷ்ணு பிரபவிஷ்ணு, அவர் பண்ற வேலையெல்லாம் எதுவும் நான் பண்ண வேண்டியதில்லை, ஆனா விஷ்ணு யாருக்கும் நான் தான், அந்த விஷ்ணுவை காட்டில் நான் வேறான அப்படின்னு. நமூர்த்தயோஷ்டவு விஷமான திருஷ்டி அஷ்டமூர்த்தின்னு பிரபஞ்சம் இருக்கு, அந்த எட்டு ரூபத்தில் இவர் இருக்காருங்க, எனக்கு அதெல்லாம் கிடையாது, நான் பூத்திலேவா நான் கதிர விருஷே, நான் விருஷன்னா விஷத்துல ஏறி போனா, நான் அதெல்லாம் விஷத்துல போக மாட்டேன், நான் போகி சங்கா, போகினா பாம்பு, பாம்பெல்லாம் போட்டு இருப்பார், நான் அதெல்லாம் போட்டுக்குவேன், மக்கள் காம பங்கா, அவர் காமனை எரிக்கவர், நான் அதெல்லாம் ஒன்றும் நம்மளா இல்லை, ததாபி சாட்சா பரமசிவோ அப்படின்னு நம்ம அனுபவத்தை சொல்ற. ஆக இந்த கிரந்தம் ரொம்ப அழகான ஒரு கிரந்தம், இந்த கிரந்தத்தினுடைய கடைசியில கலைச்சிருக்கு உபசம்ஹாரம், வேதாந்தவாரிசுதாரசலாலசானல்யகல்பதமூலமுபாசிரிதானாம் வாராஜ்யசித்திரியமத்து முதேதுதான். இந்த புத்தகத்தை படிக்கிறவாள் சாந்தியாதி திவ்ய மணிபூஷண மண்டிட்டான். அந்த சாந்தி தாந்தி எத்தனை இதெல்லாம் சொல்லியிருக்கோம், இதெல்லாம் ஒரு ரத்னங்கள். இந்த ரத்னங்கள்னால அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். வேதாந்தங்கிற ஒரு சமுத்திரத்திலேருந்து கடைஞ்சி எடுத்த அமிர்தம் சுதாரசம், அது வேணும்னு யாரு ஆசைப்படுறாரோ அப்பேற்பட்ட அந்த மூக்குகள், இந்த கல்வந்திய கல்பத்திற்கு மூலமா இருக்கக்கூடிய இந்த சுவாராஜ்ய சித்தி அவளுக்கு முதே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். அப்படின்னு மூக்கூணாம் சத்தியம் கிமபி நிகதாமத்தும் அப்படின்னு இதை ஆரம்பித்தாரோ அதையே அப்படியே உபசமாரம் பண்ணின விஷயத்தில் அதிக விஷயங்கள் இருக்கிறது. அபூர்வமான ஒரு கிரந்தத்தை படிச்சு வெளியே கொடுத்த கிருஷ்ணத்துல இருக்கவாயிருந்தாலும் மகாபாரதம் நம்மளுக்கு ஒண்ணும் நம்ம சாக்கல இல்லையே கவலைப்படாமல் தர்மவிதா மோதி பரங்கிறத ரொம்ப அழகா எடுத்து நிரூபணம் பண்ணி உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தையும் கொடுத்துருக்காரு. சங்கரா சங்கர ஜெயந்தி சந்தாசம் அங்க எல்லா படிக்காதவர்கள் நம்ம படிச்சு அதை வெளியில கொண்டு வந்து அங்க எல்லாம் பகவான் அனுகிரகத்தை பிரார்த்தனமாகவும் கேட்டு கார் கொண்டு கொண்டு விடுறேங்கிற